శ్రీశైలం శోద్ధౌ సోమయాది నారాయణార్యాప్త సమస్తబోధం తత్పౌత్రమీడే వరదారి పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. దేవాదినాథకమలార్దనేశపూర్వాన్ దీప్తాంతరాన్ ముకులభూషణనాథముఖ్యై రామానుజ ప్రభృతి పరిభూషితాగ్రాం గోత్రీం జగంతి గురువంతి మహం ప్రపద్యే విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రామణబద్ధీక్షం దయానిధిం దేహకృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే తమ్యమినాం దురంధరమహం మానాంధకారగృహా పంథానం పరిపంథినాం నిదృశారుద్ధానం నిధానయ. దత్తమ్యేన దయాసుదాంబునిధినా పీత్వా విశుద్ధం భయః కాలేన కరిశీలకృష్ణజలదః కాంక్షాదికం పరిషతి. విశ్వాసకృష్ణపదభక్తివిరక్తిశూన్యం విభ్రష్టకృత్యమభిమాం విషయేషు సక్తం విద్వత్సానుపతి యోగ్యం హ్యాధానో వేదాంతూరిచరణో శరణం ప్రపద్యే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకిగోకులం వాల్మీకేర్వసింహస్య కవితావతారిణ శృణం రామకథానాథం కోణయాదిపరాంగలిం యస్విమంసతం రామచరితామృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మిషం గోష్పదీకృతవారాశిం అశదీకృతరాక్షసం రామాయ మహామాలారత్నం వందే నిలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోభనాశనం గతీశమక్షాంతారం విజయలంకాభయంకరం మనోదం మార్గతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం మానవయూథముఖ్యం శ్రీరామదూపం శిరసామాని ఇల్లంశసిందో స్త్రీలం శరీరం శోకముఖ్యం జనకాత్మజాయాః ఆదాయ దైనేయం ఉదాహరంతా నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమధిపాకలానం కాంచనాధిపతిగ్రహం పారిజాతమూలవాసిం భావయామి పవమానందనం ఎత్రయత్రగుణాంశకీర్తనం తత్రమస్తకాంజలి భాష్పకారి పరిపూర్ణలోకమాంతకం వేదవేద్యే ప్రేమించి జాతేత శిరసాత్మజే వేద ప్రాచరితాదే సాక్షాత్ తదుపగత సమాస సంధియోగం సమంసరోపదార్థవాక్యబద్ధం రఘుగరచరితీ తమ శశిరస్తామయుద్ధం జైర్యాశ్రితసంక్రాంతిద్ధం సమోదయ ప్రభావాన్ సీతయాదేవ్యాస్కర భరతాయ పరమస్మీ ప్రసమోదాహరణాయ భక్తిభాజ యదుపక్షిమశేషిపృథివ్యాగవరా. శ్రీ అభిజ్ఞ సర్వేశ్వరం శ్రీమన్నారాయణ ధర్మ సంస్థాపన అభ్యంగ్రవేకారణం ధర్మ సంస్థాపనం அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுறது. நிலைநாட்டுறது எப்படி அப்படின்னா அது நிலைநாட்டம் எதுக்கு நிலைநாட்டணும் முதல்ல தெரிஞ்சுக்கோம். தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது ரெண்டு காரணத்துக்காக பண்ணியா, சாதுக்களை ரட்சிக்கணும் துஷ்டர்களை அழிக்கணும். இந்த ரெண்டு காரணம் பண்ணாதான் தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது பண்ண முடியும். அப்ப சாதுனா இந்த ஸ்லோகம் யாரும் தெரியும் பரிபிராணாலே சாதுனா வினாசாலே துஷ்டதா அப்படின்னு. இந்த சாது அப்படின்னா சாதாரணமாக வீட்டாளரோடு அப்படிங்கிறது அவர் ஒன்றும் ஆத்மபர்மம் சாப்பிடுவார் சாப்பிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க சாப்பிட கிடையாது. வேதத்தில் சாஸ்திரத்திலாம் சொல்லியிருக்கிற பிரகாரம் பகவானே உபாசனம் பண்ணிட்டு பகவானே இன்னும் தோல் பருகினியே தின்னும் வெற்றிலே எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறவங்க சாது. அந்த சாத்துவுக்கு ரட்சணம் பண்ணுறதுக்காக தான் திருமணத்தான் பண்ணுறார். அவாளுக்கு ரட்சணம் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தர் சாதுவாக இருந்தாலே அவளை இன்னொருத்தர் நோக்குவாரு அவளை நிம்மதியாகவே கூட மாட்டாங்க. ஒரு சனாதன தர்மம் நாங்கள்லாம் இருக்கோமே ஹிந்து தர்மம் அப்படின்னு இந்த ஹிந்து தர்மத்திலேயே ஒரு போர்வையில் இருக்கிறவா நம்ம நோக்குவா போதல் இருப்பா குடுமையாக இருப்பா இந்த மாதிரி வேலை என்ன பண்ணுவா. அவளுக்கு மட்டுமே என்ன சண்டை சொத்து கரண்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம நோக்கிறாங்க சாதுவாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நம்ம நோக்கிறதுக்காக. அப்போ இந்த சாது ரட்சிக்கணும்னா அந்த துஷ்டாவை ரட்சணம் பண்ணணும். இந்த ரெண்டு காரணம் இந்த ரெண்டு ரீசன் வச்சுக்கிட்டு தர்ம சம்ஸ்தாபனம் பண்றது அப்படிங்கிறது பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பாதி உபயோகிக்கே அப்படின்னு பகவத்கீதையில பெருமாள் சொல்லியிருக்காரு. அது ஆழ்வார் சொல்றது துயரில் சொல்வது தன்னுடன் சோதி நின்றவண்ணம் நிற்கவே துயரில் மணியும் மனிதர்களில் தோன்றி கண்டால் வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலைப்பிரவி உபவிக்கும் அம்மான் அப்படின்னு ஆழ்வார். அப்படியே தமிழ்ல தமிழ்ல சொன்னா நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆழ்வார்களுடைய அவதாரமே. வேதம் சமஸ்கிருதத்துல இருக்கு, எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அப்ப அது வேதத்துடைய அர்த்தம் மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ்வார பெருமாளே பட்ட அவதாரம் தானா பண்ணா தன்னோட ஆயுதங்கள் எல்லாம் அவதாரம் பண்ண வச்சு இந்த இதெல்லாம் வந்து வேதார்த்தங்கள் எல்லாம் தமிழ்படுத்தி பாடுவோம் அப்படின்னு சொல்லி அது நம்மாழ்வார் சாமவேத சாரமான திருவாரூரில் இந்த பாசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் முதல்ல அந்த தர்மத்தில் இருக்கணும். ராமன்னாலே ராமோ விக்கிரகமான தர்மமா அப்படின்னு சொல்லி தான் தர்மம்ன்றது எப்படின்னா தான் பண்ணி காமிக்கணும். ஓ ஆட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், ஆட்டு குழந்தைய போல சந்தியாதனம் பண்ணுடா அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணாதான் அந்த குழந்தைய பண்ணுன்னு அவருக்கு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படின்னா திருப்பி அந்த குழந்தை வயசானா கேட்டுக்கணும், நீ பண்ணியான்னு அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டு அப்புறம் நம்ம எங்க முந்தைய தூக்கி வச்சுக்கிறது. அதனால நான் முதல்ல பண்ணணும். அதனால பெருமாள் ராமாவதாரத்துல பின்னாடி சொல்ற தர்ம சம்ஸ்தாபனார்த்தாலே சம்பாவிகே கிருஷ்ணாவதாரத்துல சொல்லணும்னா, அப்போ ராமாவதாரத்துல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் கிருஷ்ணாவதாரத்துல பேசலாம். அதனால ராமாவதாரத்துல தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக என்னென்ன பண்ணார்னா, துயரங்கள் செய்து துயரில் மனுஷன் பிறவியில் முதல்ல அந்த மனுஷ தேகத்துல பிறக்கணும் முதல்ல, அப்புறம்தான் தர்மத்தை பண்ண முடியும். அப்போ துயரில் மலியம் துயரம் துக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய சம்சாரத்தில் தோன்றி போட்டுக்கிற இடத்துல, அதாவது ஜனமம் பண்ணி பிறந்தேன்னு போடல, தோன்றினா தானா அவதாரம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது. அவதாரத்துக்கும் பத்தனத்துக்கும் பத்தனம்னா கீழே விடுறது, அவதாரம்னா இறங்குறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அவதாரி அப்படின்னா படியிலேருந்து இறக்குற, ஒரு இடத்துலேருந்து இறக்குற, எங்கே இறங்குறா சீவைத்தேர்ந்து இறங்கி தோன்றி கண்காண வந்து நாமெல்லாம் பார்க்கலாம். நாமெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கோம், என்னவா இருந்தாலும் தெரியாது. அப்ப பெருமாள் இருந்து இத்தனை நாள் நாம ராமனை கொண்டாடுறதுக்கு காரணம், அப்ப பெருமாள் தசபரிசெண்டானி தசபரிசரானி தசபரிசானி சேர்ந்து 11,000 வருஷம் இருந்திருந்தாரு. பெருமாள் இருந்து ராஜ்யத்தை பண்ணி தர்மத்தை எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சாரு. சில பேர் சொல்லுவாங்க பெருமாள் நான் பார்க்க முடியாது அப்படின்னு, உள்ளதான் உட்காந்துருக்காரு பெருமாள், அவளை பார்த்துதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் உபவிக்கும் அம்மான் அப்படின்னு. என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை ஸ்தாபித்து தர்மத்தினால ஜெயம் உண்டு, தர்மம் பண்ணா என்னையும் அது வீணாகாதுங்கிறத காமிச்சு தன்னுடைய தெய்வநிலை அப்படின்னா, என்னதான் கஷ்டப்பட்டாலும் நான் தர்மத்திலேருந்து வளர மாட்டேன், என்னோட கல்யாண மரங்கள் அப்படியே தான் இருக்கும், நான் கஷ்டப்படுறேன், நன்றாக சேர்ந்து அரக்கோணத்துக்கு வந்திருக்கேன், சாயங்காலம் 7 மணிக்கு ட்ரெயின், 7:09 அரக்கோணம் வரக்கு 9 மணி ஆகிடும் அப்படின்னா, அந்த சமயத்தில் சந்தியானம் விட்டு போகிறது அப்படி யாரும் இருக்க மாட்டேன். சந்தியானத்தை அதுக்கு முன்னாடியே நான் ஒரு கட்டத்தில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு அந்த மாதிரி புரியதுக்காக சொன்னாங்க. தர்மத்திலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னை தர்மத்திலேருந்தே இறக்கையோ இல்லை தர்மத்துக்கு ஒரு வேற ஒரு குறுக்கு வழியோ யோசிக்க மாட்டார் பெருமாள். தன் தெய்வ நிலையை உபவிக்கும் அம்மா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். முதல்ல தர்மம் பண்ணணும். இப்போ ராமாயண உபன்யாசம் பண்றதா, இந்த உபன்யாசம் பேர் மாத்திட்டு சந்தியாவதானம் சந்தியாவதானி அப்படின்னு உபன்யாசம் போடுறதே, 6 மணிக்கு 8 மணிக்கு போட்டா சந்தியாவதானம் பண்றதாங்க, தயத்துல போய் சந்தியாவதானத்தை பத்தி சொல்றதுங்கிறது உச்சிதமா இருக்காது. சந்தியாவதானம் பண்ணிட்டு 6:00 9:00 போட்டா சரியாது, 6 மணி நேரத்துல சந்தியாவதம் அப்பதான் உபன்யாசம் பண்ணி கேட்க வரவா, இவரே இந்த சாமியின் உபன்யாசம் டைம்ல போட்டுருக்காரு, அவரே 6 மணிக்கு எப்படி இங்க கண்ணுக்கு எதுக்கு உட்காந்து இருக்காரு, அவரே சந்தியாவதம் பண்ணியே ஒரு உபன்யாசத்தை கேட்க வந்துட்டாரு அப்படின்னு வருவா பேசுவா. அதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணி காமிப்போம், தர்மத்தை நாம் தர்மத்தை இருந்து காமிப்போம் மக்களுக்கு, அவளும் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பெருமாள் அவதாரம் பண்ற. இது அடுத்தது ராமாயணத்தோட அவதாரம், பெருமாள் அவதாரம் மேல ராமதர்மம் இன்னைக்கு பெருமாள் ராமன் அவதாரம் பண்ண போற. அதுக்கு முன்னாடி ராமாயணத்தோட அவதாரம் எப்படி அப்படின்னா, பெருமாள் ராமனா தசரதனுக்கு பிறந்தார். பெருமாள் வேதம் ரெண்டுமே அனாதியான வஸ்து, எப்போலேருந்து இருக்கா, இப்ப ரெண்டு பேரும் எப்போலேருந்து இருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தரோட வயிற்றுலேருந்து வரல, அதாவது இதுன்னு சொல்லுவாங்க, அவளுக்கு அப்பா அம்மான்ற வாழ்க்கை கிடையாது. வேதத்துக்கும் கிடையாது, பெருமாளுக்கும் கிடையாது. அதே மாதிரி பெருமாளுக்கும் வேதத்துக்கும் அழிவுங்கிறதும் கிடையாது. எப்பயுமே அவர் இருந்தே இருப்பான். ஸோ அப்போ இந்த பெருமாள்ன்றவர் பிரசரத்தனுக்கு ராமனா அவதாரம் பண்ணார். அப்போ இந்த வேதம் பார்த்துட்டு சரி பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார், நம்மளும் ஒரு அவதாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சாமி வேதம்னா அவதாரம் பண்ணுவோம், நான் பெருமாளுக்கு தான் அந்த அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வேதம் அவதாரம் பண்ணுமானா வேதம் பண்ணியிருக்கோம். வேத பிராதேகாதி சாட்சாத் ராமாயண ஆத்மா. வேதம் பார்த்துட்டு வால்மீகிங்கிற முனிவர் இருக்க அவர்கள் அவர் வழியாக நம்ம ராமாயணம் அவதாரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வேதமானது ராமாயணமாக அவதாரம் பண்ணிது. அதே மாதிரி வேதத்தில் வேதத்துக்கு பிரபு சம்மி கைந்தது, பிரபு சம்மி கைனா கட்டளை இது வந்து மாதே போகவ, அம்மா உனக்கு தெய்வம், பிதே போகவ, அப்பா உனக்கு தெய்வம், சத்தியம் வத, சத்தியத்தை தான் பேசணும், தர்மம் சர தர்மத்திலேயே இது அப்படின்னு சொல்லி கமாண்டு. அது திருப்பி நம்ம கேட்டுக்கலாம் கேட்கக்கூடாது, வேதத்தை பார்த்து என்ன திருப்பிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு. அது சொல்றத கண்ணை மூடிட்டு செய்யறதுதான் நம்ம வேலை. ஆனால் சாந்தா சமி தேவி இப்ப வேதத்துடைய அவதாரம் தான் ராமாயணம். அப்ப இந்த ராமாயணம் ஆர்டர் போடுமான்னு கேட்டா அப்படி போடாது. இப்ப ஆபீஸ் பாஸ் வந்து இந்த வேலையை பண்றான், இந்த வேலையை அஞ்சு மணிக்குள்ள எனக்கு பிடிச்சானு கமெண்ட் பண்ணுவாரு. ஆனா ஆத்துல இருக்கிற மனைவி என்ன பண்ணுவான், கொஞ்சம் இதை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் ப்ளீஸிங்கா கேட்பான். அந்த மாதிரியான ராமாயணம் சாந்தா சமிதைன்னு, இதை பண்ணா நீ சேவம் பண்ணுவேன், இதை பண்ணா நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமாண்டிங் லெவலையும் குறைச்சிக்குமா ராமாயணம்ன்றது. இதனால இந்த ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டு ஒன்று தான். ஆனால் வேதமாக இருக்கிறது இது கமாண்ட் பண்ணுறது, ராமாயணமாக இருக்கிறது பிரீத்தியாக சொல்கிறதுன்றது. அதே மாதிரி காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தாரம் சமுத்திரமிவ ரத்னாட்சியம் சர்வஸ்வதி மனோகரம்னு சொல்லி ராமாயணத்துக்கு பெருமை சொல்கிறார். நாம் என்னென்னலாம் நினச்சி ராமாயண பாராயணமோ ராமாயண சிரவணமோ ராமாயண உபன்யாசத்தை கேட்க வரணுமோ அதெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாராம். ஏன்னா பார்க்க சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணதோ ஆற்றுல நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். பையன் பிறக்கலையா, பையன் அதாவது நம்ம மாட்டில் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பாலகாண்டத்தில் பதினெட்டாம் சர்க்கம் ராமாவதார கட்டத்தை பாராயணம் பண்ணுதோ பையன் பிறப்பான், குழந்தை பிறக்கும் ஆற்றுல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பலன்கள்லாம் நிறைய உண்டு. அதனால இந்த ராமாயணத்துக்கு இந்த மாதிரி இத லோகத்தில் இந்த லோகத்தில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதுக்கான பலனும் உண்டு. தர்மார்த்த குண விஸ்தரம், தர்மத்தை அவ்வளோ கொட்டி கிடக்கு இந்த ராமாயணத்தில். எவ்வளோ தர்மம் இருக்குன்னு கேட்டால் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அப்பா அம்மா, அப்பான்றவர் எப்படி இருக்கணும், அம்மான்றவா எப்படி இருக்கணும், ஒய்ஃப் அதாவது மனைவிங்கிறவா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்டுங்கிறவர் எப்படி இருக்கணும், அண்ணா தம்பி எப்படி இருக்கணும், எதிரிங்கிறவன் எப்படி இருக்கணும், ராவணன்னா அவன் தான் எதிரி அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிறது, ஃப்ரெண்டு சுக்ரீவனாக இருக்கட்டும் குஹனாக இருக்கட்டும் எப்படி இருக்கணுன்றது ஒன்றொன்றையும் ஒரு ஒரு கேரக்டர் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறது. இன்னொரு தர்மம் அதாவது ராமாயணத்தில் இல்லாத தர்மம் அப்படின்னு இல்லாத தர்மம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போது திருடனுக்கு தர்மம் இருக்கான்னு கேட்டால் திருடனுக்கும் தர்மம் இருக்கான், திருடன் எப்படி திருடனோங்கிற முதல் வந்து ராமாயணம் சொல்லி கொடுக்குறது. அது எப்போ சொல்லுவேன்னா ஜடாய மோசத்துக்கு வரவாங்கலாம் அந்த அன்னைக்கு சொல்லுவேன், அன்னைக்கு வந்தால் என் திருடனுக்கு என்ன தர்மம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாம் வந்து அவசியம் கேட்கணும். அதே மாதிரி எல்லா தர்மமும் இருக்குன்றது தெரிஞ்சது இந்த ராமாயணத்துலேருந்து. சமுத்திரமிவ ரத்னாட்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சமுத்திரம் மாதிரி இந்த ராமாயணம். இது உள்ள எத்தனையோ ரத்னங்கள் எத்தனையோ முத்துக்கள் இருக்கு. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தரணையும் குதித்து எடுத்தால் புதுசு புதுசான அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். எப்படி அதாவது புரிய சொல்லணும்னா ஒரு ஒரு தரமே ராமாயணம் பாராயணம்னா புது புது அர்த்தம் தோணும். அது எப்படி போனதாலும் ஒரு அர்த்தம் தோணிருக்கு. அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. திருப்பாவ மாதிரி திருப்பாவ ஒரு ஒரு தரமையும் சொல்கிறதே ஒரு ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி ராமாயணங்கிறது ஒரு ஒரு தரமையும் பாராயணம் பண்ணுறதே புது புது அர்த்தங்கள் தோணும். அது அதனாலதான் வாழ்க்கையே அதை பாராயணம் பண்ணிட்டே இருக்கும். அதிருப்தம் பண்ணிமன் சொல்ற அவர் திருப்தியே ஏற்படலை இந்த ராமாயணத்தை பண்ணிட்டு. ராம கல்யாண குணங்கள் இவ்வளவுதான் நம்ம 24,000 ஸ்லோகத்துக்கு அடைக்கிறோமே கிடையாது அப்படி. அவர் கல்யாண குணங்கள் ஜாஸ்தியாக சேர்ந்த பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி அதனாலதான் அதிருப்தம் பண்ணிமன் திருப்தி இல்லாதவர் வாழ்க்கைன்னு சொல்லி அவர் தனியே வருது. சர்வஸ்ருதி மனோகரம், எல்லா வேதத்துல இருக்கக்கூடிய சாரமும் இந்த ராமாயணத்துல இருக்கு. சரி, ஏதோ சொல்கிறேன் நோக்கமா எப்படின்னா, இப்போ ஒரு ராமாயணம்னு பேர் இருக்கு, இந்த ர முதல் அக்ஷரம் ரான்றது, அது ரிக்வேதத்தோடைய சாரத்தை காமிக்கிறதுக்காக ர ரிக் அப்படிங்கிறதுல ர இருக்கு. அடுத்தது மகாரம், அது எங்கே இருக்குன்னா சாம சாம வேதம்ன்றதுல சாமன்ற கோயில், அதில் சாம வேதத்துடைய சாரம் இந்த ராமாயணத்தில் இருக்கு. மூணாவது எதிர்வேதம், ராமாய எதிர் ஏன்றது போட்டியோ அது எதிர்வேதத்துடைய சாரம் இருக்கு. ராமாயண ராமாயணன்னு கடைசி அக்ஷரம் ஆ சர்வன அசர்வண வேதத்தோடைய கடைசி அக்ஷரம் இந்த ராமாயணம். இந்த சர்வஸ்ருதி மனோகரம்னு எல்லா வேதத்துடைய சாரமும் இந்த ராமாயணத்தில் இருக்கு அப்படிங்கிறது சர்வஸ்ருதி மனோகரம்ன்றதுக்கு அர்த்தம். அப்புறம் இந்த ராமாயணத்துக்கு மாத்திரம்னா ரெண்டு பேருமே ராமாயணம் காவியத்திலையும் சேரும் இதிகாசத்திலையும் சேரும். காவியம்னா சாகித்யம், அதாவது ஒரு ஒரு கிரந்தம். காவியம்னா ஒரு கவி எழுதியது காவியம். இதிகாசம் அப்படின்னா இதிக ஆசம் அப்படின்னு சொல்லி எவ்வாறு நடக்கப்பட்டதோ அவ்வாறு அப்படிங்கிறது இதிகாசம்னு பேர். அதில் காவியத்தில் சேர்றது ராமாயணம், இதிகாசத்தில் சேர்றது ராமாயணம். மகாபாரதத்துக்கு கூட இந்த பெருமை கிடையாது, ராமாயணத்துக்கு மாத்திரம்தான் இந்த பெருமை. அதுலேயும் இது காவியத்திலே முதல்ல அந்த காவியம் ஆதி காவியம்னு பேர் இருக்கு. வித்யாரண்ய ஸ்ரீமந்த ராமாயணம் ஆதி காவியம் சொல்லி பாராயணத்தை வரும். ஆதி காவியம்னு இந்த வால்மீகி பண்ண ஆதி கவி அவர் தான் முதல் கவி, இந்த லோகத்திலே முதல் கவி. அதுக்கு முன்னாடி வேதம் வந்தது உபனிஷத்து இருந்ததே தவிர ராமாயணம்னா ஃபஸ்ட்டு எபிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராமாயணத்துக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, ராமனே இந்த ராமாயணத்தை கேட்டார் வால்மீகி 24,000 ஸ்லோகம் பண்ணி முடித்த உடனே குசலவாளை வச்சு ராமன் முன்னாடியே பாட இருக்கிறார். அவள் 24,000 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டான். நம்மளால 20 ஸ்லோகம் கூட மனப்பாடம் பண்ண முடியல. அவள் 24,000 மனப்பாடம் பண்ணி ராமன் முன்னாடியே அதை பாடி தானம் பண்ணி ராமன் அந்த 24,000 கேட்ட அப்படிங்கிறது ஒரு பெருமை. ராமர் காலத்திலேயே ராமாயணம் எழுதப்பட்டது. சில பேர் ராமானுஜர் சீனி எழுதுகிறார், அதெல்லாம் வந்து ராமானுஜர் எத்தனையோ காலம் 1000 வருஷம் எடுத்து ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த சீனியில் அப்படியே நிறைய போலாரு. அந்த மாதிரி இல்லாமல் ராமர் காலத்திலேயே இருந்து, ஏன்னா அந்த காலத்திலேயே இருந்துன்னா என்னை பற்றி தப்பாக தெரியுதுன்னு கேட்டுக்கலாம், டெஃபர்மேஷன் சூஸ் போட்டுக்கலாம். இப்போ ராமானுஜர் இல்லை, அதனால போட முடியல அப்படிங்கிறதுனால ராமர் காலத்திலே ராமாயணம் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கடுத்த விஷயம், இந்த ராமாயணம்ன்றது ஒரு நதி மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டே இருக்கும். சரி, நதியினாலே உற்பத்தி ஸ்தானம் வேணும், நதிக்கு மலை தான் உற்பத்தி ஸ்தானம். எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா வால்மீகி விரிசம்பூதா, வால்மீகிங்கிற மலையில உற்பத்தி ஆச்சு இந்த ராமாயணம். உற்பத்தி ஆகி எங்க போச்சு அப்படின்னா ராமசாகர காமினி புனாதி புவனம், இந்த லோகம் மொத்தம் பரவி இருக்கு ராமாயணம்ன்ற நதி. இப்போ கங்கை அப்படின்னா அது நாட்டில் மாத்திரம்தான் இருக்கு, சில இடத்துல வருது. நம்ம மிட் ஈஸ்ட்லாம் கங்கை வருது, சவுத்துக்கு பெருசாக வரல. இப்போ காவேரின்னு பார்த்தோம்னா சவுத்தில் மாத்திரம்தான் நம்மளுக்கு. ஆனால் இந்த ராமாயணம் அப்படிங்கிற நதி ஆல் ஓவர் இந்தியான்னு மாத்திரம் சொல்கிறதுக்கு இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு. சிங்கப்பூரில் ராமாயணம் உண்டு, மலேசியாவில் ராமாயணம் உண்டு, சைனாவில் ராமாயணம் உண்டு, அமெரிக்காலையும் இதே மாதிரி ராமாயண உபன்யாசம் நடக்கிறது, ஆஸ்திரேலியாவில் உண்டு, எந்த இடத்துல தான் இல்லை. இப்போ சில நதியெல்லாம் இங்கே ஊரில் ராமாயண நதிங்கிறது ராமாயண மகாநதின்னு அதனால தான் சொல்கிறாங்க. பெரிய நதி எல்லா ஊர்லேயும் பிரபிச்சிருக்கு. அதே மாதிரி ராமாயணத்தை பேசாத கவிகளோ ஆழ்வார்களோ யாருமே இல்லை. ராமாயணத்துக்கு பேசாத பெரியவாளே இல்லை. இவாள்லாம் பெரியவாங்கிறதுக்காகவே ராமாயணத்தை பற்றி எதாவது பேசிடுவாங்க. என்ன எப்படின்னா ஆழ்வார் பேசாத ராமாயணம் இல்லை, கற்பா ராமபிரானை எல்லாரும் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லி ராமனை தவிர வேறு ஏதாவது கட்டுக்கிறதுக்கு இருக்கா ஒரு விஷயம். இன்ஜினியரிங்லாம் சொல்கிறாளே அதெல்லாம் கூடாதான். ராமாயணத்தை வாசித்து ராமனை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் நம்ம ஆழ்வாருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் சொல்றதே மனத்துக்கினியான பாடமே வாய்க்கிறவாய் அப்படின்னு சொல்லி, என்னதான் அவர் அவள் வந்து கிருஷ்ணனை காதலிச்சாலும் ராமன் தான் மனத்துக்கு இனியவனா. கண்ணுக்கு வேணா வந்து கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா கிருஷ்ணன் இருக்கலாம், ஆனா ஒருத்தரை பத்தி நினைச்சா மனசு சாந்தமா இருக்கு, அவர்கிட்டயே எண்ணம் போறது அப்படிங்கிறது ராமன் கிட்டதான். வந்து மற்ற ஆழ்வார்கள்லாம் ஜென்ஸ், அவள்லாம் சொன்ன வேலைக்காகாது. லேடிஸ் சொன்னாதான் அது வந்து ஒரு அப்ரிசியேட், அதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஆண்டாள் சொல்றா மனத்துக்கினியா அப்படின்னு சொல்லி ராமாயணம் ராமனமா சொல்றா. அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற ராமாயணம் கம்பராமாயணம் ஜெகத் பிரசித்தி அந்த ராமாயணம், அதே மாதிரி துளசி ராமாயணம் அப்படிங்கிறது துளசிதாஸ் பண்ணார். அப்புறம் மலையாளத்தில் எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு ராமாயணம் பண்ணார். தெலுங்கில் தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனைகள் பண்ணி ராமனை பற்றி தான் நிறைய கீர்த்தனைகள் தியாகராஜர் பண்ணிருக்கார். அப்புறம் அதே மாதிரி சம்ஸ்கிருத சைடு வந்தோம்னா சம்ஸ்கிருதத்தில் கவின்னு இருக்கிறவா ராமனை பற்றி எழுதாதவாளே கிடையாது. காளிதாசன் முதல் பெரிய கவி, அவன் ரகுவம்சம்னு சொல்லி ராமாயணத்தை சங்கிரகமாக, ரகுவம்சம்னு எல்லா ராதாவிதத்தையும் பேசியிருக்கான், ராமாயணத்தை சங்கிரகமாக 3-4 சப்தத்தில் பேசியிருக்கான். அப்புறம் முராரின்னு ஒரு கவி, அவர் அனர்க ராகவம் பிரசன்ன ராகவம்னு நிறைய ராமாயண கதையே தான் அனுபவித்த ஆஸ்பெக்ட்லேருந்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் போஜன், போஜராஜான்னு ஒரு ராஜாவாகவே இருந்தான் அவன், சம்ஸ்கிருத நல்ல பண்டிதன். அவன் வந்து போஜ சம்பு அப்படின்னு சொல்லி சம்பு ராமாயணம், சம்பூன்னாலே கத்தியமும் இருக்கும் பத்தியமும் இருக்கும் புரோசும் இருக்கும் போயிட்ரியும் இருக்கும், அது சேர்ந்தது சம்பு. அந்த சம்பு ராமாயணம் பண்ணான் அப்படின்னு சொல்லி போஜனத்துக்கு பெருமை. அப்புறம் பவபூதி, பவபூதினு ஒரு சம்ஸ்கிருதத்தில் கவி, இவாடெல்லாம் நான் சொல்லிக்கணும், அவாடெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் கவிகளாக இருந்தவா, அவாடெல்லாம் ராமாயணம் பண்ணிருக்கா. பவபூதி பண்ண ராமாயணத்துக்கு உத்தர ராமாயணம்னு பேர். ராமாயணத்துக்கு பின்னாடி நடந்த யுத்தகாண்டத்துக்கு அப்புறம் இருக்கிறது யுத்தகாண்டம். அந்த யுத்தகாண்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு கதையையும் ஃப்ரெண்ட், அதாவது பாலகாண்டத்திலேருந்து இருக்கிற கதையோட மிக்ஸ் பண்ணி காவியம் பண்ணியிருக்கார் பவபூதி உத்தர ராமாயணம்னு. அதனால ராமாயணத்தை பற்றி எழுதாதவாளோ பேசாதவாளோ கிடையாது. சரி, வேற கதையில் ராமாயணத்துக்கு அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் 18 தரம் காலக்ஷேபம், திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவர்கிட்ட காலக்ஷேபம் 18 தரம். இப்போ நம்ம உபன்யாசம் 10 நாள் பண்ணுறோம். காலக்ஷேபங்கிறது இப்போ தபஸ்வாத்தியாயனத்துன்றது முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவர் அர்த்தம் சொல்லுவார். அந்த மாதிரி 24,000 ஸ்லோகத்துக்கும் ஒரு தரம் இல்லை, 18 தரம் கேட்டிருக்காருன்னா, அப்போ அவள் அந்த காலத்தில் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, அதனால கேட்டிருப்பா சுவாமி. டைம் போர் அடிக்கிறது, அவளுக்கு நியூஸ் பேப்பர் உண்டா, டிவி, வாட்ஸ்அப் உண்டா, ஃபேஸ்புக் உண்டா, ஒன்றும் கிடையாது, அதனால கேட்டிருப்பாள்னா அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு ஒரு தரம் அவள்லாம் கேட்டாங்கனாலே அந்த அர்த்தம்லாம் புரிஞ்சு போயிடும். ஆனால் இருந்தாலும் 18 தரம் கேட்டிருக்காருன்னா, அப்போ எவ்வளோ ராமாயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, சுவாமி தேசிகன் ராமாயணத்தை பல பிரகாரமாக அனுபவிச்சிருக்கார். ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறது ஒன்று கத்தியமாகவே பண்ணியிருக்கார். ராமாயணத்தை மொத்தமாக ஷார்ட்டாக நம்மளுக்கு சொல்ல, அதில் தான் தேவேய மகாவீரா மகாவீர தூரேயான்னு சொல்லி ஒன்றொன்றும் கத்தியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு சொல்லி ராமன் தன்னுடைய பாதுகையை பரதன் கொடுத்தாரோ இல்லையோ, அந்த பாதுகா ராஜ்யம் எப்படி நடந்தது, ராமன் பாதுகைக்கு என்ன பிரபாவம் அப்படின்னு சொல்லி, ஒரு ராத்திரி 3 மணியிலேருந்து 5 மணிக்குள்ள 1008 ஸ்லோகம் பாதுகை மேலே மாத்திரம், பெருமாள் மேலே கூட கிடையாது, வெறும் அந்த 2 பாதுகைக்கு மேலே 1008 ஸ்லோகம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். அப்புறம் ஹம்சசந்தேசம் அப்படின்னு சொல்லி, சீதா பிராட்டி வந்து லங்கையில் இருக்கா, ஹனுமான் பார்த்துட்டு வந்துட்டார், திருப்பி ஏதான ஒரு காவியம்னா இன்னோவேட்டிவாக இருக்கும், ராமாயணத்தை ஒட்டி இருக்காது, தன்னுடைய கற்பனையில் இருக்கும். என்னென்னா, ஒரு ஹம்சத்தை திருப்பி பெருமாள்லேருந்து சீதைக்கு தூது விடுற அப்படின்னு சொல்லி, ஹம்சதம் தேசம் அப்படின்னு ஒரு கண்டகாவியம், சின்ன காவியம் அது. அதுக்கப்புறம் அபயப்பிரதான சாரம் அப்படி, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தேசிகனுடைய கிரந்தங்கள். ராமாயணத்தை ராமனை ஒட்டி, ராமாயணத்தை ஒட்டி அபயப்பிரதான சாரம்ன்றது, ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் சரணாகதி வந்தது அப்படின்னு, இந்த ராமாயணத்தையே சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சரணாகதி பண்ணால் பலன் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ராமாயணம் வந்தது. சரணாகதினா என்ன அப்படின்னா, பெருமாள் காலில் போய் உழுந்துடுறது, என்னை காப்பாற்றப்பா, எனக்கு வேறு யாரும் கதி கிடையாது, எனக்கு நீ மாத்திரம் தான் இருக்க அப்படின்னு சொல்லி சரணாகதி பின்னாடி விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். அதனால் அபயப்பிரதான சாரம்ன்றது, இந்த ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் சரணாகதி வருதோ அதெல்லாம் திரட்டி ஒரு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்க சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ராமாயணத்துக்கும் திருப்பாவைக்கும் உபன்யாசம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ராமாயணம் உபன்யாசம் நடக்கும், திருப்பாவ உபன்யாசம் நடக்கும், வருஷா வருஷம் நடக்கும். அது வந்து இந்த 2 கிரந்தத்துக்கு மட்டும் தான், பிறகு மகாபாரதத்துக்குலாம் நடந்து கேள்விப்பட்டது நடக்கும், இவ்வளோ நன்னா நடக்கும்ன்றதுலாம் தெரியாது. நாராயணியம் வேற என்ன கிரந்தம் இருக்குது நீங்கள் சொல்லுவாங்க, திருப்பாவை ராமாயணத்தை தவிர உபன்யாசத்துக்கு வேற பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறது விட்டு போகாமல் நடக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கிறதா தெரியல. இது 2 மாத்திரம்தான் அந்த மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி மகாபாரதம் இருக்கு, 100,000 ஸ்லோகம் அது, அதில் கூட ராமாயணம் வருது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணம் வருது, நாராயணியத்தில் ராமாயணம் வருது. அப்படிங்கிறதுலேருந்து ராமாயணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ராமாயணம் ராமாயணம் வாசிக்கிறவா இருக்காளே, ராமாயணம் பாராயணம் பண்ணுறவா, தனியாக பெருமாள் விக்கிரகம்லாம் வச்சுட்டு இது பூஜை பண்ண மாட்டான், அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் அக்ஷத சமர்ப்பிப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் புஷ்பம் வைப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் சந்தனம் வைப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் பழத்தை நிவேதனம் பண்ணுவாளே தவிர தனியாக ராமன் விக்கிரகம் ராமன் ஃபோட்டோவோ எதுவும் வச்சுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அந்த ராமாயணமே ராமனம். அதனால் இந்த ராமாயணத்துக்கு இவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதாச்சோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணயே வகின்னு எப்படி சொன்னாலோ, பாகவதமே தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த ராமாயணமே தான் ராமன். இப்போது ராமாயணத்தோட மகத்துவம் பார்த்தோம். ராமாயணம் ஆரம்பிக்க போகிறது, தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வீ வாக்விதாம் வரம் நாரதம் பரிபுப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இது ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம். தகாரத்தில் ஆரம்பிக்கிறது த அப்படிங்கிற அக்ஷரத்தில், தகாரத்தில் ஆரம்பிக்கிறதுனாலே அது சுகமாக சௌக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அது மேலே என்னன்றதை பார்ப்போம். சரி, இது இந்த இந்த ஸ்லோகத்துக்கு மேலான அர்த்தம் என்னென்னா, வால்மீகிங்கிற ஒரு முனிவர் இருக்க, அவர் நாரதர்ன்ற இன்னொருத்தர்கிட்ட ஆச்சாரியன் கிட்ட போய், குரு கிட்ட போய் கேட்கிறார். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட சாரம். வால்மீகிங்கிறவர் நாரதர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சில விஷயத்த கேட்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் முடிஞ்சு போயிடுது. இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரமே 9 நாள் உபன்யாசம் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஸ்லோகத்தில். என்னங்கிறது கொஞ்சமாக பார்ப்போம். சரி, இந்த வால்மீகிங்கிறவர் தானே படிச்சிருக்கார், தானே முன்னாடி வேடனாக இருந்தார், வேடனாக இருந்து அவர் பூர்வ கட்டையெல்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு 10 நாள் தான் சமயம் இருக்குது, அதனால் நிறைய விஷயம் பார்க்கணுங்கிறதுனால அந்த கடையெல்லாம் சொல்லலை நான். இந்த வால்மீகிங்கிறவர் ரிஷி ஆகிட்டார், ஏதோ பிரம்மாவோட அனுகிரகத்தினால அவருக்கு ரத்னாகரன்னு முன்னாடி பேர் இருந்து அந்த வேடனாக இருக்கிறது. அப்புறம் அவர் தபஸ் பண்ணி ஒரு புத்து மூடிட்டு தவிர, அவர் அவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கார், காத்தடிச்சது தெரியாது, மழை அடிக்கிறது தெரியாது, வெயில் அடித்தா தெரியாது, பசிக்காது, ஒன்றும் தாகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி தபஸ் பண்ணி காட்டில் தானே பண்ணுவாள், காட்டிலெல்லாம் அந்த எறும்பெல்லாம் சேர்ந்து புத்து பண்ணிடும், மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டிடுச்சுன்னா எறும்பு கரையானெல்லாம் சேர்ந்துதுன்னா அந்த புத்தாகிடும். அந்த புத்துக்குள்ளே உட்காந்துங்க தபஸ் பண்ணார். அப்புறம் பிரம்மா வந்தார், நீ வந்து பண்ண தபஸ் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், உனக்கு இனிமேல் நீ அந்த புத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம்னு பேர், இந்த பாம்பு புத்துன்னு சொல்கிறோமே அதில் பாம்பு இருக்காது, பொதுவாக கரையானம் பூரானம் கரையானம் எறும்பும் சேர்ந்து கட்டினது தான் அந்த புத்து. அந்த புத்து நல்ல செல்டராக இருக்கேங்கிறதுக்காக பாம்பு யூஸ் பண்ணிக்கணும் தவிர பாம்பு புத்து கட்டாது, பாம்புக்கு புத்தெல்லாம் கட்ட தெரியாது. அதனால அந்த புத்துக்கு வல்மீகம்னு பேர், வல்மீகம் அப்படிங்கிறது இந்த புத்துக்கு பேர். அதுலேருந்து வெளில வந்தவர்ன்றதுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு பேரே தவிர வால்மீகிங்கிறதுக்கு அவருக்கு இயற்பெயர் கிடையாது, காரணம் பெயர். புத்துலேருந்து வெளில வந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வால்மீகி. சரி, அவரே தான் எல்லாம் பிரம்மா தான் அனுகிரகம் பண்ணார், உனக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னா ஒரு குரு தேவை அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகம் காண்பிக்கிறது. இது புரிகிற மாதிரி ஒரு கதை சொன்னால் தான் புரியும். தாமரை இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தில் தாமரை இருக்கு. சூரியன் வந்தாதான் தாமரை உதிக்கும். சூரியன் இப்போ வேணா சூரியன் ஒழிஞ்சதுன்னா தாமரை மலரும்னு சொல்லலாம், சில சமயம் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க விடாதீங்க. இந்த சூரியன் உதிச்சதுன்னா சூரியன் வந்ததுன்னா தாமரை மலரும். சரி, இங்கே ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு முட்டாள் போய் பார்த்தான், அந்த நடக்கிறத சூரியன் உதிக்கிறது தாமரை மலர்றது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த தாமரையை எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்து தன்னோட ஆத்து மொட்டை மாடியில் போட்டு இந்த தாமரையை போட்டான். சூரியன் வருது புதி, நீ நல்லா மலர் மலருன்னு தாமரையை பார்த்து சொன்னால் மலர் மண்ணா மலராது. சரி, அப்போ இன்னும் அடுத்த நாள் போனான், இந்த தண்ணியில் இருக்கு, இந்த தண்ணியில் இருந்து இது சூரியன் வந்தால்தான் உதிக்கிறதா, தண்ணியில் இருக்கிறதுனால தான் இந்த தாமரை மலர்றது அப்படின்னு தெரிஞ்சுருந்தான். அடுத்த நாள் பார்த்தா ஒரு மீன் கட்டி மாதிரி வாங்கி வச்சுருந்தான், அதில் வந்து ஜலத்தை குத்தி வச்சான், குத்தி அந்த தாமரையை போட்டு அந்த தாமரை மேலே ஒரு பிளேட்டை வச்சு கறி நல்லா சுடுற கறி எடுத்துன்னு வந்து போட்டான். சரி, இந்த தாமரை மலருமா அப்படின்னு, அதுக்கு தேவை சூடு, அதுதான் சூடு இருந்தால் மலரும் தாமரை அப்படின்னு தெரிஞ்சுருந்தான். சரி, பார்த்தா தாமரை மலரில் பொசுங்கி போயிடுச்சு, அந்த அந்த சுஷ்கமாயிடுச்சுன்னு ட்ரை ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சது, தாமரை ஜலத்தில் இருக்கணும், ஜலத்தில் இருக்கிற தாமரையை சூரியன் வந்து பார்த்ததுனா தான் சூரியன் மலரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்து. அவன் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை ஞாபகம் வச்சிருந்தான் தான் தெரிஞ்சிருக்கும். என்ன பாசுரம் அப்படின்னா, செந்தழலே வந்தழலை செய்தினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவாள் அப்படின்னு சொல்லி பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் சொல்றார். வெங்கதிரோன் கதிரோனான சூரியனுக்கு அல்லால் சூரியனை தவிர வேற யாருக்கும் அலராவாள் மலரமாட்டார், யார் இந்த தாமரை மலராது அப்படிங்கிறத சொன்னார். அதனால இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, என்னதான் தானே நிறைய புத்தி, தானே புஸ்தகத்தை எடுத்தா படிக்க முடியறது, எல்லா அர்த்தம் புரிஞ்சுக்க முடியறதுன்னு இருந்தாலும் குரு ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்தே ஆனும், அவர் இருந்தாதான் இந்த ஆத்மாங்கிற தாமரைக்கு ஞானமாகிற மலர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. ஆச்சாரியன் யாரு அப்படின்னா, எல்லாருமே ஆச்சாரியன் ஆகிடலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாதா, அப்படி எல்லாருமே எல்லாம் ஆச்சாரியன் ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடாது. ஏன் எதான ஜாதி விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆச்சாரியனாக இருக்கிறவன் வேதத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி புராணஜம் விசேஷத்தக கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேச தெரியணும் ஆச்சாரியனுக்கு. இல்லை, இவர் மௌனமாகவே இருப்பார், இவர் 10 வருஷமாக மௌனத்தில் இருக்கார், மௌனம் மௌன ஆச்சாரியன் மௌன குரு அப்படின்னு சொன்னால் அவர் ஆச்சாரியனுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டார். அதனால தான் வாக்விதான் வரம் அப்படின்னு சொல்லி மேலே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆச்சாரியன்றவர் சித்தம் சத்தம்பிரதாயம் தேசிகன் ஒரு லட்சணம் சொல்றார். ஆச்சாரியனுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்திருக்கணும், அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்திருக்கணும், அந்த ஆச்சாரியன் அப்படி பெருமாள் வரைக்கும் போனோம். அது லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொல்றோமே, அது எங்கன்னா அந்த லக்ஷ்மிநாதன் பெருமாள்கிட்ட அந்த சம்பிரதாயம் வரணும். திடீர் சாமியார் மாதிரி திடீர் ஆச்சாரியன் ஒருத்தர் எல்லாம் வரமாட்டா, அப்படி வந்து அவ பிராடுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ மாட்டிட்டுருவா சன் டிவியில அவளை பத்தி வந்துடும். அதனால திடீர் ஆச்சாரியன்லாம் நம்ப கூடாது. நம்ம சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்திருக்கோம், இல்ல சங்கராச்சார சம்பிரதாயத்துல வந்திருக்கோம், இல்ல மத்வாச்சார சம்பிரதாயத்துல வந்திருக்கோன்றவா மாத்திரம்தான் ஆச்சாரியனா இருக்க முடியும். திடீர் சாய்பாபா எல்லாம் ஆச்சாரியன் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவ வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறா அப்படிங்கிற மேஜிக் எல்லாம் ஏமாறவே கூடாது. அந்த அந்த மேஜிக் எல்லாம் ஏமாந்து சொன்னா ஒண்ணுமே என்னன்னா பண்ணுவா, மூக்குல இருந்து எடுப்பா. அதாவது இங்க சின்ன விஷயம் பாருங்கோ, எச்ச பண்ணக்கூடாதுங்கிறது காமனான விஷயம். கோவில்லையே நாம பிரசாதம் வேண்டா தூக்கி வாயில தூக்கி போட்டுப்போம், அப்படியே எச்ச பண்ணாலும் அப்படியே போய் கையலம்பிப்போம். இது விஷயம். அந்த எச்ச பண்ண எச்ச கையோட நம்ம ஆத்துக்கு சுவாமிக்கு புஷ்பம் வாங்கி வச்சிருந்தாலே அந்த புஷ்பத்தை தொடமாட்டோம், கையளவின்னு தொடுவோம் இல்லையா. அப்போ இந்த சிவலிங்கம்ன்றது எவ்வளோ ஆச்சாரமான வஸ்து, அவரும் ஒரு சிவன் தேவதை. அந்த சிவனை வாயிலேருந்து எடுக்கிறான்னா அதோட மட்டமான விஷயம் எதானோ உண்டான்னு நீங்க யோசிக்கோங்க. நான் யாரையும் தப்பா சொல்லலை, நடக்கிறது தான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். சத்தியம் சில பேர் கஷ்டமா இருக்கலாம், நான் கஷ்டப்படுத்துறதுக்காக யாரையும் சொல்லலை. யோசிச்சு பாருங்க நீங்களே, உங்க எச்ச கையாலேயே நீங்க ஆட்டில் வச்சிட்டு இருக்க பெருமாள் போட்டோக்கோ சுவாமிக்கோ பூவை தொடுவீங்களா? மாட்டோம். அப்போ சிவலிங்கத்தையே ஒருத்தர் எச்ச பண்ணி எடுக்கிறார், அவர் என்ன பெருமாள் என்ன வாயிலேருந்து எடுக்கிறதுக்கு? அவர் வாய் என்ன அவ்வளவு சுத்தமா, அவர் எந்த அவர்லாம் பல்லு தேக்கிறாளே தெரியாது. அந்த வாயிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்கறான்னா அதை நம்ம போய் பூஜை ரூம்ல, நம்ம பூஜை ரூம் ஏற்கனவே சுத்தமா பெருமாள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், அதுல போய் இந்த எச்சல சேப்பாளா யாராம? அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவள்லாம் பிராடு. நான் தப்பா சொல்லல, நான் இதுவா சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சு கூடாது. ஏன்னா எச்ச பண்றதுங்கிறது ஒரு காமனான விஷயம், இதுவே அவளுக்கு தெரியல. இதை வச்சுட்டே நம்மளை ஏமாத்துறான்னா நாம அதுல இருந்து எழுந்துக்கணும், ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு பெருமாளே ஆசைப்படுற என்ன அப்படின்னா, தான் வந்து ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளே ஆசைப்படுறாரு. எங்கன்னா கிருஷ்ணாவதாரத்துல கீதையை சொல்லி கீதாச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த கீதையே உபதேசம் பண்ணாரா அர்ஜுனனுக்கு. ஏ இந்த ஆச்சாரியன் போஸ்ட்ங்கிறது நல்லா இருக்கு ரொம்ப, அது நான் கூட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பெரிய பெருமாளுக்கு வந்து அந்த ஆச்சாரியன் போஸ்ட் எல்லாம் வேலைக்காக, பெருமாளுக்கே வேலைக்காகல. அப்படின்னா பாத்துக்கோங்க, ஆச்சாரியன்றவா தனி, பெருமாளை காட்டணும் வசதின்றது தேசிகன் சொல்ற. ஆச்சாரியா இக தேவதாம் பெருமாள் காட்டும் வசதி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதே மாதிரி ஆச்சாரியனுக்கு வேற என்ன லட்சணம்னா, முதல்ல தான் அத்தியனம் பண்ணணும், அதாவது கத்துக்கணும். முதல்ல நிறைய விஷயத்த கத்துட்டு அடுத்தவாள கத்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு கத்துன்றது மாத்திரம் இல்லாம கற்றவை கற்றப்பின் நிற்க, அது தான் அந்த கத்துன்றதை தான் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்தவாளுக்கு நீ பண்ணு, ஏன்னா அவனை கத்துக் கொடுத்தனேடா அப்படின்னு சொல்றதோட நிக்க கூடாது. நான் அவனை கத்துக் கொடுத்தனோ இல்லையோ நான் பண்றேன், நீயும் பண்ணுன்னு ஆச்சாரியன் சொல்லணும். அவாதான் ஆச்சாரியன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஆச்சாரியனுக்கு நாம என்ன கைங்கனி, அவ நம்மளுக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறா, நம்மள இவ்வளவு பாத்துக்கிறா அப்படிங்கிறப்போ அவளுக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற தேசிகன். சரி, அவளுக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துட்றேன் நானு, ஒரு வீடு ஏசி ஈசி எல்லாம் போட்டு அவளுக்கு அந்த பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் முதல் கொண்டு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அது போருமா அந்த ஆச்சாரியனுக்குன்னா, மாயமும் காணகில்லான்னு பெருமா தேசிகன் சொல்ற. அந்த பெருமாளே ஒரு ஒரு விஷயத்த அந்த ஆச்சாரியனுக்கு கொடுத்தா கூட போறாதான், அந்த ஆச்சாரியனுக்கு அவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேசிகன் அதை சொல்ற. இப்போ முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். தகாரஹா, தகாரம் ஆரம்பிச்சதுனாலே அது நல்ல கட்டம், நல்ல நல்ல இண்டிகேஷன்லாம் இருக்கும் ராமாயணத்துலன்னு சொன்னோம் முதல்லையே. சௌக்கியதாயகான்னு சொல்லிருக்கா தகாரத்துக்கு, தகாரம் தான் தபஸ்வாத்தியாயம் தான் ஆரம்பிச்சது இல்லையோ, அது என்ன அப்படி சௌக்கியத்தை கொடுத்ததுன்னா, முக்கிய இடத்துல எல்லாம் தகாரத்துல தான் ராமாயணம் ஆரம்பிக்கும். முதல் இந்த முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிறுத்தம்னு முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் தத்தோவை எஜமானசிய பாவகாதத்துல பிரபம்னு இந்த பாயசத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அக்னியிலேருந்து ஒரு திவ்ய புருஷன் வரும், அந்த கட்டம் தால ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராமாவதாரம் ததச்சத்வாதிசே மாசேன்னு சொல்லி தால ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம், சீதா கல்யாணம் எவ்வளோ ஃபேமஸ், ராமாவதாரத்தை காட்டணும் வசதி சீதா கல்யாணம்ன்றது. அது தத்தோ ததசீதாம் சமானியன்னு சொல்லி அதுவும் தால ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம், ராமாயணம் வாசிக்கிறோமோ இல்லையோ சுந்தரகாண்டம் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். சுந்தரகாண்டம் ரொம்ப பலத்தை பலன் நிறைய கொடுக்கக்கூடிய விஷயம் சுந்தரகாண்டம். அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, தத்தோ ராவண நீதாயாகனு சொல்லி தால ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த சீதை மேற்கொண்டு கதையெல்லாம் சங்கேபமா இப்பவே சொல்றேன். சீதை அசோகவனத்தில் இருக்கிறச்சி அவளுக்கு தூக்கு போட்டுக்கலான்ற முடிவு வந்துடுறது. அதுக்கப்புறம் எப்படி அவள் அதுலேருந்து அந்த அந்த பிளான் கைவிட்டா அப்படின்னா, அவளுக்கு சுப நிமித்தங்கள்லாம் வருது, சுப சகனங்கள்லாம் ஏற்படுறது அவளுக்கு. குட் ஓமன் அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், அதெல்லாம் ஏற்படுறது. அந்த சர்க்கம் ஆரம்பிக்கிறதும் சசாகதாம் தாம் அப்படின்னு சொல்லி தாள ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஹனுமார் சீதையை முதல்ல பார்க்குறார், ஃபர்ஸ்ட் டைம் சீதையை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய தாயார் மகாலட்சுமியே பார்க்குறார் ஹனுமார் அப்படிங்கிற இடத்துல சுத்தோமலின சங்கீதம்னு தாள ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி யுத்தகாண்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் அகஸ்தியர் ராமர் உபதேசம் பண்ணுறார், அது தத்தோ யுத்த பரிசிராந்தம்னு தாள ஆரம்பிக்கிறது. கடைசியில் ராம பட்டாபிஷேகம், எல்லா ராமதெல்லாம் ஆகி திருப்பி திருப்பி ராமனே ராஜ்யத்தை ஏற்றுக்கிறார்ன்றப்போ சதஸ்த பிரயதோ விருத்தம்னு சொல்லி தாலையை ஆரம்பிக்கிறது. இப்போ இதுல என்ன தெரியுது, தாலை ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே மங்களமாக முடியறது அப்படிங்கிறது இந்த தகாரத்துக்கு விஷயம். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இன்னும் நான் சொன்னேன், முதல் ஸ்லோகமே போதுனான்னு சொல்லலாம்னு இன்னும் கொஞ்சம் அவருக்கு சொல்லிடுறேன். தபஸ்வாத்தியாய நிறத்தம், தபஸ் அப்படின்னா காயக்லேஷம், உடம்ப கஷ்டப்படுத்திட்டு தபஸ் பண்றா, ஆகாரம்லாம் சாப்பிட மாட்டா, எப்போ பாரு பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது பேர் தபஸ். சுவாத்தியாயம்னா வேதத்தை கத்துக்கிறது, வேதத்தை 8 வருஷம் அத்தியானம் அப்படிங்கிறது கத்துக்கிறது. வேதம் வேதம் கற்பது வேதியர் கழகு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி வேதத்தை கத்துக்கிறதுங்கிறது சுவாத்தியாயம். இதுலயே நிறத்தம், நிறத்தம்னா இதுலயே எப்ப பகாரு ஒன்னும் சோறு பருகினியும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் இருந்த நம்மாழ்வார் சாதம் எதுன்னு கேட்டா கிருஷ்ணன், சரி தீர்த்தம் எதுன்னு கேட்டா கிருஷ்ணன், சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறாளே போக்கியமான வஸ்து, அது யாருன்னு கேட்டா அதுவும் கண்ணன். மூணுமே நம்மாழ்வா இருக்கு கண்ணன், அதாவது எல்லாமே கண்ணன் இருக்க மாதிரி இந்த வேதாத்யனத்திலே இருக்கிறவர் யாருன்னா நாரதர். அதுக்கடுத்த விசேஷணம், விசேஷணம்னா அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை. தபஸ்வாத்தியாய நிறுத்தம், தபஸ்லையும் சுவாத்தியாயத்திலையும் மூழ்கி கிடப்பவர் நாரதர் முதல் விசேஷணம் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்படின்னா வாக்விதாம் வரம், வாக்விதாம் வரணும்னா சொன்ன மாதிரி ஆச்சாரியமா இருக்கிறவா பேசணும், நம்ம பேசி இதுதான்ப்பா நம்ம சம்பிரதாயம், இதுதான் பெருமாள், பெருமாள்கிட்ட இவ்வளவு குணங்கள் இருக்குங்கிறத பேசணும். பேசினா மாத்திரம்தான் சிஷியாளுக்கு புரியும், நான் மௌனத்திலேயே இருப்பேன் அவளுக்கு அப்படி போயிடுமா, அதெல்லாம் ஒண்ணும் அந்த மேஜிக்லாம் லிங்கம் ஆனா வாயிலிருந்து தவளை வச்சுட்டு உள்ளேந்து எடுக்கலாமே தவிர, அந்த அடுத்தவாளுக்கு ஞானம் வரணும்னா பேசணும், விஷயத்த சொல்லணும். இல்லைன்னா ஆழ்வார் நம்ம ஆழ்வார்லாம் இருந்தாரு மரத்திலேயே தான் பாட்டுக்கு உட்காந்து இருந்து போக இருந்துட்டு போக வேண்டியதுன்னு, எதுக்கு 1000க்கு மேல பாசுரம் எல்லாம் பாடணும் அப்படிங்கிறது தெரியணும். இதுல வாக்குதான் மரம்னு ரெண்டாவது விஷயம். அப்புறம் முனி புங்கவம், முனின்னா முனிவர்கள்னு சொல்றோமே, இந்த முனிங்கிற சப்தத்துக்கு மனநசு இல்லாதுன்னு அர்த்தம். அவ பகவானை பத்தி நினைச்சுட்டே இருப்பா, ராம ராம ராம ராம நினைச்சிருந்த ராமா நாராயண நாராயண நாராயணன் இந்த நாராயண நாரதன் நாராயண நாராயணன் இந்த சினிமா எல்லாம் காட்டுறாரு, அது இதுல என்ன வச்சிருப்பாளு தோன்றது. பெருமாள் நாமாவையே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவள்லாம் முனிவர்கள்னு பேர் அவளுக்கு. சரி, ஆச்சாரியனுக்கு 3 அப்ஜெக்டிவ், 3 டைட்டில் கொடுத்துட்டாரு. அப்ப சிஷியனுக்கு எவ்வளவு டைட்டில் கொடுக்கணும்னா ஒரே ஒரு டைட்டில் தான், தபஸ்வி, தபஸ்வி வால்மீகி, தபஸ்வியான வால்மீகி. 3 டைட்டில் இருக்கக்கூடியதான நாரதர்கிட்ட போய் கேள்வி கேட்டார், இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஏன் வால்மீகிக்கு இன்னொரு 3-4 டைட்டில் போடுறதானே அப்படின்னா, ஆச்சாரியனை காட்டிலும் கம்மியான குவாலிபிகேஷன் தான் சிஷியனுக்கு இருக்கணுமா, சிஷியனை காட்டிலும் ஜாஸ்தியான குவாலிபிகேஷன் ஆச்சாரியன் குருவுக்கு இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் வாக்விதாம் வரம்னு சொன்னாரு, சம்ஸ்கிருதம் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன் சம்ஸ்கிருதம், அது கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும். இன்னொன்னு ராமாயண ஸ்லோகங்கள் காது உழுந்தாலே பாபங்கள்லாம் போகுமா, அதனால அதனாலேயான நான் ராமாயண ஸ்லோகங்கள் சொல்லிதான் அர்த்தம் சொல்லுவேன். என்ன இவர் நிறைய சம்ஸ்கிருதம் சொல்றாருன்னு தப்பா நினைச்சுக்கூடாது யாரும். இது ஒரு விஷயம், வாக்விதாம் வரம் அப்படின்னு சொல்றது வாக்மினாம் வரம்னு சொல்லலாம், வாக்மிகள் பேசுறவருக்குள்ள சிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம இவர் வாக்விதாம் வரம்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் பேசுறவருக்குள்ள சிறந்தவர் இல்ல, சிறந்த பேச்சாளிக்குள்ள சிறந்தவர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வாக்விதாம் வரம் அப்படின்னு போட்டா. தபஸ்வி, தபஸ்வியா இருக்கிற வால்மீகி தபஸ் பண்ணிட்டே இருக்கார் ராமன் ராமனபதி அப்படின்னு இப்ப வால்மீகி போய் கேள்வி கேட்டார் அப்படின்னு தெரிஞ்சது. என்ன கேள்வி கேட்டார் பார்க்க போறோம், 10 கேள்வி கேட்டார், 14 கேள்வி கேட்டார். அதுல 10 தடவை கஹா கஹா கஹான்னா யார் யாருன்னு அர்த்தம். என்ன என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஓன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவானே, இந்த லோகத்துல இப்போ குணவான் யாரு, வீரியவான் யாரு, வீரம் வீரம் உள்ளவன் யாரு, தர்மஜன் தர்மம் தெரிஞ்சவன் யாரு, செய்த நன்றியை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறவன் யாரு, சத்தியவாக் உண்மையை மட்டுமே பேசுறவன் யாரு, ஒரு விரதம் எடுத்துட்டான்னா அது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த விரதத்திலேருந்து மாறாதவன் யாரு, நல்ல குட் கான்டக்ட் நல் நடத்தை உடையவன் யாரு, எல்லா பூதங்கள் இந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்து மேலேயும் கருணை உள்ளவன் யாரு, வித்வான் யாரு? வித்வான் யார்? வித்வான்னா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவன் யாருன்னு அர்த்தம். ஜிதக்ரோதன் வித்வான் சமர்த்தன். சமர்த்தன்னா இந்த காரியம் இவனாலதான் பண்ண முடியும் அப்படி, இதனை இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லி திருக்குறள். அந்த மாதிரி இதை இவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட விட்டா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சமர்த்தன் யாரு அப்படின்னு கஷ்டைக பிரிய தரிசனஹான்னு சொல்லி எவனை எப்ப பாரு பார்த்துருந்தாலும் பார்த்துட்டே இருக்கிற இன்னும் பார்க்கணும்னு தோன்றது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி. ஆத்மவான் தன்னை அறிந்தவன் யாரு? தன்னை பத்தி நானார் அப்படின்னு கேட்கிற அளவு நான் யாரு அப்படின்னு கேட்டுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னை பத்தி நம்ம நாமளை பத்தி தெரிஞ்சுட்டுக்கோமான்னா இல்லை, ஆனா தன்னை பத்தி தெரிஞ்சுட்டவன் யாரு? ஜிதக்ரோதா கோபத்தை அடக்கிறவன் யாரு? நாமெல்லாம் ஒரு கார்த்தால் எழுந்துக்கிறோம், மாமி ஆத்து மாமி காபி போட்டுன்னு வரலன்னா கோபம் வந்துடுது நம்மளுக்கு, அந்த மாதிரி அதுக்கே நம்மளால கோபத்தை அடக்க முடியல. சர்வதா கோபமே வரக்கூடாதுங்கிற கோபமே படக்கூடாது, கோபத்தை அட தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறவன் யாரு அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஜுதிமான் நல்ல தேஜஸோட இருக்கிறது யாரு? அசூயை, அசூயைன்னா பொறாமை இல்லாதவன் யாரு? கஷ்ய பிபக்தி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சையுகே, யாரை பார்த்து தேவர்கள் கூட நடுங்குவாடோ அவளை பத்தி சொல்லுங்கள்னு பத்து கே பத்து யார் யாருன்னு வந்தது. இந்த பத்து தடவை கஹா யார் யாருன்னு வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தசாவதாரம் பண்ணாரு பெருமாள் அவரை பத்தி தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற, இவருக்கு வால்மீகிக்கு ராமனை தான் ராமனை பத்தி கேட்கிறாருன்றது இல்லை நாரதர்கிட்ட, இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் யாரு? அவளை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி நாரதரை கேட்கிறார். சரி இந்த குணங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் நாராயணனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா வால்மீகி ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன கேட்டிருக்கார்? அஸ்மின் லோகே, இந்த பூலோகத்தில் இருக்கணும். சரி பூலோகத்திலே இருந்தார்ப்பா, மத்தியாவதாரம் பண்ணார் பெருமாள், மீனா வந்தார், வராகாவதாரம் பண்ணார் பன்னியா வந்தார், நரசிம்மாவதாரம் பண்ணார் சிங்கமா வந்தார், அந்த பெருமாள்கிட்ட இந்த குணங்கள்லாம் உண்டுன்னு சொன்னா செயலு இந்த கேள்வியே நீர் ஒழுங்காகவே புரிஞ்சுக்கல. சாம்பரத்தம் இப்போ இருக்கணும் எனக்கு, நான் போக போனா பக்கத்தூர்ல இருக்கார்ப்பா போய் பார்த்துட்டு வரலான்ற மாதிரியான ஆசாமியா இருக்கணும் அப்படின்னு வால்மீகி கேட்கிற. இது மாத்திரம் இல்லை, இந்த குணங்கள்லாம் இருக்கணும், இந்த லோகத்தில் இருக்கணும், நான் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும், இது மட்டும் இல்லை, அவன் ஒரு நரனாக இருக்கணும், ஹியூமனாக இருக்கணும், தெய்வமாக இருக்கக்கூடாது, அசுரனாக இருக்கக்கூடாது, யக்ஷ கந்தர்வர் அவாள்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு போனால் பக்கத்தாத்து மாமா மாதிரி இருக்கணும் அவர் பார்த்தா, அந்த மாதிரி ஒரு ஆசாமியை சொல்லு அப்படின்னு வால்மீகி கேட்குறார். உடனே நாரதரை பார்த்து சொல்றச்சவே நீர் மட்டும்தான் இதுக்கான பதில் சொல்ல முடியும், வேற யாருக்கும் பதில்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் பிரதிஷ்டோ வாக்கிய நம்புற வீடு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். என்னடா இது இவ்வளவு ஆச்சரியமான கேள்வி கேட்கிறானே இவன், பெருமாளை பத்தி கேட்கிறானே, கண்ட கண்ட சுவாமி எனக்கு வைத்த வலிக்கிறது அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும்னு கேட்காம பெருமாளை பத்தி கேட்கணும்னு கேட்கிறானே, இவனுக்கு நல்ல நம்ம நல்ல பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்டா ஆச்சாரியர் குரு எல்லாம் சந்தோஷப்படுவான். சுவாமி என் காலத்துல எப்ப பாரு கஷ்டமா இருக்கு, எனக்கு பணமே வர மாட்டேங்கிறது, அதுக்கு ஏதாவது சொல்லுவோம்னா ஒரு ஹோமம் பண்ணி 25,000 ரூபாய் பில்லு கட்டிடு அப்படின்னு சில குருலாம் சொல்லுவா. அவளை நம்ப கூடாது, நம்ம கேட்கிற கேள்விக்கு அவ சந்தோஷம் பகவானை பத்தி நாம கேட்கணும், அது நாம பகவானை பத்தி கேட்கணும்ன்றது அவ தெரிஞ்சுட்டு அவளும் சந்தோஷப்படணும், சந்தோஷப்பட்டு பதில் சொல்லணும். இவன் கடமையே பதில் சொல்லக்கூடாதுங்கிறத இதுல காமிக்கிற. பகவோ துர்லபா சேவை ஏற்பயா கீர்த்திதா குணாக, நீ இவ்வளவு குணங்கள்லாம் கேட்டியே, இந்த குணங்கள்லாம் ஒரு சேர இருக்கிற ஒரே ஒரு ஆளுங்கிறது கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிறார். என்னடா என்னடா இது நாரதருக்கு போய் யோசிச்சு சொல்றேங்கிறாரு, நாரதருக்கு தான் பதில் தெரியும்னு வால்மீகி கேட்டாரு, அவரை போய் இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன ஏன் அதாவது முனே பக்ஷியாம் மிகம் உத்வா தெரிஞ்சுட்டு சொல்றேன்னு சொல்றாரு நாரதர். என்னடா இது உங்களுக்கு தான் பதில் தெரியும்னு தெரிஞ்சவளை போய் கேட்கலாம் பார்த்தா நீ தெரிஞ்சுட்டு சொல்றேன்னா நான் போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வரணுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யாருன்னு நாரதருக்கு தெரியும், ராமன் தெரியும். அந்த ராமன் அப்படின்னு அவர் பதில் நினைக்கிறச்சே மனசுக்குள்ள நினைக்கிறச்சேவே ராமனுடைய கல்யாண குணங்கள்ல அப்படியே மூழ்கிட்டாராம். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து மனுஷன், நான் திருப்பி நாரதனா ஆகி சொல்றேன், அப்ப நாரதனா இல்லைன்னா என்னவா இருக்கீர் அப்படின்னா, நான் ராம குணங்களை அனுபவிச்சுட்டு நான் நாரதன்றதே மறந்துட்டேன், அப்போ நான் நாரதனா திரும்பி ஆகி உனக்கு இந்த ராம குணங்களை சொல்றேன்றதுக்காக அதை நம்மாழ்வார் சொல்றது, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சடியும் கண் சூழலும்னு சொல்லி பகவானை பத்தி நினைச்சுட்டே இருந்த புளிய மரத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன், அந்த பகவானை பத்தி ஒரு க்ஷணம் நினைச்சேன் ஒரே நிமிஷம். திருமாவளுக்கு சரம் சார் வளர்க்கும். பெருமாளுக்கே சாத்தியம் தான், பெருமாளுக்கு அழகா இருக்கு, நம்மளுக்கு அழகா இருக்கு வாழ்க்கை. நம்ம அழகக்கூடிய மக்களே உட்கார்ந்துட்டு இருந்தார், உட்கார்ந்துட்டே இருக்கே சீராப்தியில பெருமாள் பார்க்கடல்ல இருக்காரு. அந்த பெருமாளை பத்தி நினப்பு வந்தது, நினப்பு வந்த உடனே அந்த அந்த அந்த ஆழ்வாருக்கு கண்ணெல்லாம் சுழண்டு போச்சு, கால்லாம் ஆடுறது, என்னடா அது அப்படின்னு அந்த பெருமாள் அங்க அந்த சீராப்தியில எப்படி படுத்துட்டு இருக்காருன்னு நினைச்ச உடனே ஆழ்வாருக்கு அந்த புத்தி அங்க போயிட்டு இன்னைக்கு லோகத்துல இருக்கோன்றதே மறந்துச்சு. அந்த மாதிரி நாரதருக்கு ராமன் அப்படின்னு சொன்னோடனே ராமனுக்கு இவ்வளவு குணங்கள் உண்டு, ராமன் ராமன் ராமன் அந்த நினைவு போனதுனால நான் தெரிஞ்சுட்டு சொல்றப்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன உடனே நீ சொன்னவாள்னா இருக்கா யார் அப்படின்னா, இக்ஷ்வாகுவம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வதா, இக்ஷ்வாகு வம்சத்துல ராமன் அப்படிங்கிற பேர்ல நீ கேட்ட இத்தனை கேள்விக்கும் பதிலா ஒருத்தர் இருக்க அப்படிங்கறத சொல்ல, இந்த ராமஹா ராமன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா அது ராமனுக்கு பேர் வைக்கிற சேவை பார்க்க போறோம். இருந்தாலும் பிராயச மேலாக ஒரு அர்த்தம் சொல்றேன். எந்த இந்த யோகிகள்லாம் இருக்காளே தபஸ் பண்ணிட்டு இருக்காளே காட்டுல முனிவர்கள்லாம் தாடி வச்சிருந்து அவள்லாம் அப்படி பெருமாளை பத்தி தியானம் பண்ணிட்டே இருப்பாளாம். இந்த ராமன் ராமநாமாவ சொன்னா அவளுக்கு அந்த புத்தி இன்னும் எக்ஸ்ட்ராவா அப்படி போய் ஆனந்தப்படுவாங்க. அப்படி அந்த யோகிகள்லாம் எந்த நாமாவ ஜபம் பண்ணா எக்ஸ்ட்ரா ஆனந்தத்தை அனுபவிப்பாளோ அவனுக்கு பேர் ராமன், ரமந்தே யோகினோ யஸ்மின்னே அப்படின்னு சொல்லி யோகிகள்லாம் யார்கிட்ட தன்னோட மனசை கொடுத்து ரமிப்பாளோ அவருக்கு பேர் ராமன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த நாரதர் வால்மீகிக்கு ராமாயணத்தை சங்கிரகமா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டார். அது அதுதான் முதல் சர்வம், அதாவது சங்கேப ராமாயணம்னு பேர் இருக்கு. சங்கேபம்னா ஷார்ட்டு, ஷார்ட்டா இந்த ராமாயணத்தை ஒரு சர்க்கத்துல வால்மீகிக்கு நாரதர் மொத்தமா சொல்லிட்டார். அப்புறம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாரதர் தான் வேலையை ஆயிடுச்சு, அவர் டேரா போடக்கூடாது இல்லையா, ராமாயண உபன்யாசம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டு கிளம்பணும், அங்கேயே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் ராமாயண உபன்யாசம் வால்மீகிக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் நாரதர். வால்மீகி மத்தியானம் காட்டால வந்தார், இந்த ராமகதையெல்லாம் கேட்டுட்டார் வால்மீகி கிட்ட நாரதர் சேர்ந்து. இந்த வால்மீகி கிளம்புற மத்தியானத்துல மாத்தியானிக்கம்னு ஒன்று பண்ணணும், சந்தியாவந்தனம் காட்டால பண்ற மாதிரி மத்தியானம் மாத்தியானிக்கம்னு ஒன்று பண்ணணும். அதுக்கு போற தன்னோட சிஷ்யரோட பரத்வாஜன் தன்னோட சிஷியன், அந்த சிஷியனோட போய் குளிக்கிறதுக்கு எப்பயுமே போய் கங்கையில தான் போய் ஸ்நானம் பண்ணுவேன் சரையூல. ஆனா அன்னைக்கின்னு பார்த்து தமசான்ற நதியில போய் தீர்த்தம் ஆடுற, அந்த தீர்த்தத்தை அதாவது இந்த வெயில் கல்லா இருக்காளே அவளுக்கு அந்த தீர்த்தத்தை பார்த்தா ஒரு குஷி வந்துடும். நல்ல ஸ்வச்சமான நல்ல சுத்தமான தீர்த்தத்தை பார்த்துட்டா ஆஹா இன்னைக்கு நம்ம பெருமாள் பூஜை நல்லா பண்ணிடலாம், பெருமாள் ஆராதனம் நல்லா இந்த இந்த தீர்த்தத்திலே அபிஷேகம்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துடும். நம்ம தலிகையும் இது அவள்லாம் தலிகையெல்லாம் இந்த மாதிரி பைப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், அதனால அந்த தளத்திலேயே பண்ணலாம், நம்மளுக்கு ஆகாரத்துக்கும் நல்லா ஆச்சு, பெருமாள் பூஜையும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் தீர்த்தத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி வால்மீகிக்கும் அப்பா பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாடுறா, அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய, பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாடுறா எவ்வளோ சுத்தமா இருக்கு, அழுக்கே இல்லாம இருக்கு, நம்ம பைசா போட்டா பைசா எடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்தால் கிளியரா கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு இந்த தீர்த்தம். ரமணீயம் பிரசன்னாம்பு சந்தோஷ மனோயசா, இந்த ரமணீயமான தீர்த்தம் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பூவை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல சுத்தமான பகவான் மாத்திரமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவளோட மனசு எப்படி அப்பழுக்கே இல்லாத இருக்குமோ அந்த மாதிரி இந்த தமசா தீர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற. இது இதை கவிகள்லாம் நிறைய அனுபவிக்கிறான். அதாவது இந்த தமசா தமஸ் அப்படின்னா அஞ்ஞானத்துக்கு பேர் தமஸ்து, ஆனா இந்த தமசான்ற நதிக்கு அஜ்ஞானத்தை போக்குறதுன்றது பேர், ஒரே சப்தத்துக்கு அஜ்ஞானம்னு பேரு. இந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதும் இந்த நதி அப்படின்னு சொல்றது இந்த இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த வார்த்தை வேடிக்கைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கும். தமசான் தமசான் நிகழ்ந்து செய்யும் அப்படின்னு சொல்லி சம்பூராமாயணத்துல போஜகவி சொல்றான். அப்புறம் இந்த வால்மீகி குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார், மத்தியானம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், ஒரு பூஜை மத்தியானத்துல பண்ணணும்ன்றது அவளுக்கு, இந்த முனிவர்களா இருக்கிறவளுக்கு இன்னைக்குமே இருக்கா மத்தியானத்துல போய் கார்த்தால என்னதான் குளிச்சு பூஜை பண்ணாலும் ஆராதனம் பண்ணாலும் மத்தியானம் போய் குளிச்சுட்டு திருப்பி மத்தியானம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்றது அப்படிங்கிறவா இருக்கா. அப்படி அவர் குளிக்கிறதுக்காக இந்த ஸ்நானசாட்டி கட்டிண்ட வேஷ்டியோட குளிக்கிறதுங்கிறது சில நாள்ல தான், அது என்ன அது என்னன்றதை நான் இந்த இடத்துல இருந்து சொல்ல, கோயில்ல அது கோயில்ல சொல்லக்கூடாது. சில நாள்ல தான் கட்டின்னு இருக்க வேஷ்டியோ கட்டின்னு இருக்க புடவையோட போய் குளிக்கணும், அது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால கட்டின்னு இருக்கிற வேஷ்டியை அவிச்சுட்டு ஸ்நானத்துக்காக ஒரு வேஷ்டி உண்டு, ஸ்நானசாட்டின்னு பேரு. அந்த ஸ்நானசாட்டியை கட்டின்ற கட்டிண்டு குளிக்கிறதுக்கு எப்படி சுத்தி கித்தி பார்த்தேன் அன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு சுத்தி பார்த்தேன், போற பொதுவா போற இடம் தான், என்னத்துக்கு திடீர்னு பார்த்தாருன்னு தெரியல. பார்த்தா அங்க ஒரு மரத்துல ரெண்டு பட்சி உட்காந்துருக்கு, கிரௌஞ்ச பட்சின்னு பேரு, ஒரு பட்சி விசேஷம், ஒரு டைப் ஆஃப் பேர்டு, ரெண்டு பேர்டு கப்பல், ஒரு ஆண் பட்சி ஒரு பெண் பட்சி உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டே இருந்த சட்டுன்னு பார்த்தா ஒரு பட்சியை கொண்டுட்டான் ஒருத்தன், ஒரு வேடன் அந்த பட்சியை அம்பு போட்டு கொண்டுட்டான். வேடனுக்கு அதுதான் தர்மம் அப்படின்னா கூட சேர்ந்திருக்கிற காலத்துல பிரிக்க கூடாது அப்படிங்கிறது தர்மம். அதை அவன் தப்பா பண்ணிட்டான். அதை அந்த ரிஷி பார்த்துட்டே, அதை பார்த்துட்டு நம்மளே உச்சு உச்சுங்கிறோமே, அந்த ரிஷிக்கு எப்படி இருந்திருக்கோம்? அவள்லாம் அந்த ஜீவஹிம்சையெல்லாம் பண்ண மாட்டான். அவளுக்கு எல்லா ஜீவமும் பகவானுடைய சொத்துன்ற மாதிரியான திருஷ்டியில பாப்பா. அவள்லாம் பாக்கறதே அந்த ரிஷி சட்டுன்னு அப்படி பாக்கறது வால்மீகி பார்த்த, என்னடா இது இந்த பட்சி ஒன்று கீழே விழுந்துச்சேன்னு சொல்லி அவருக்கு சாபமே சோகம், அந்த சோகம் இருந்தது. என்னடா இது இப்படி கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டமே ஸ்லோகமா வந்துடுச்சு. ஷோகஹா ஸ்லோகத்துவம் ஆகத்தான்னு சொல்லி சொல்லுவா, ஒரு ஸ்லோகமே ஸ்லோகமா வந்துடுச்சு. என்ன ஸ்லோகமா வந்தது அப்படின்னா, மானிஷாத பிரதிஷ்டாந்த மகம சாஸ்திரி சமாஹ எத்ரோஞ்ச மிதுனா தேகமோதி காமமோஹிதம். இதுதான் ராமாயணத்துக்கு முதல் ஸ்லோகம். ஆனா முன்னாடி பகவத்வாத்யாயம் இருக்கன்றத பின்னாடி வால்மீகி சேர்த்துட்டு, இதுதான் ராமாயணத்துக்குங்கிற முதல் ஸ்லோகம். என்ன அப்படின்னா, டே நிஷாதா வேடுவதே நீ சாஸ்வதி ஸ்தமாக ந மாகமாக அப்படின்னு சொல்லி, நீ ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேடா, இந்த பெரியவாழ் சாபம் சொல் சாபம்ன்ற விட்டா கூட நீ ரொம்ப நாளுக்கு நன்னா இருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாள். தவிர நீ நாசமா போயிடுவேன்னு சொல்ல மாட்டான். ஆத்துல இருக்கிற பெரியவாள் எல்லாமே, டே கண்ணா இது நீ பண்ணடா, இது பண்ணாலும் போனா உனக்கு நல்லது இல்லடான்னு தான் சொல்லுவாள். தவிர நீ கெட்டு போயிடுவே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான். அதெல்லாம் பெரியவாழ்க்கையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி வால்மீகி சொல்ற அந்த வேடுவனை பார்த்து, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க மாட்டடா, ஏன் அப்படின்னா ஏகம், ஒரு பட்சி சேர்ந்து இருக்கிற காமமோகிதமான பட்சி, ரெண்டும் ஒரு தம்பதி இதுல இருக்கு, அந்த சமயத்துல ஒரு ஒரு பறவை அழிஞ்சியடா, நீ நல்லா இருக்கியாடா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. சொல்லிட்டு திருப்பி தான் ஆசிரமத்துக்கு போயிட்டார். அது நடந்தது, அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு ரிட்டர்ல வரட்டு, என்னடா அது இந்த முனிவர்கள் தபஸ்விகள்லாம் இருக்கிறவாங்க டக்குனு சாபம்லாம் கொடுக்க கூடாது. அவன் பேர் பகவானை பத்தி சிந்தனை பண்ணணும், கோபம் வந்தாலும் அடக்கிக்கணும் தனக்குள்ளே. நாம சாபம் விட்டோம், ஆனா சாபம் ஸ்லோகமா வந்தது. எப்படி சாபம் விடுனா நீங்க நல்லா இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், இது ஒரு ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு, ஒரு மீட்டர்ல அமைஞ்சிருக்கு இது அப்படின்னு சொல்லி வால்மீகி யோசிச்சுட்டே வந்தேன். யோசிச்சுட்டே அவர் ஆத்துக்கு வரத்துக்குள்ளேயே பிரம்மா வந்துட்டேன். அவர் ஆத்துக்கு சதுர்முகன் பிரம்மா, அவர் ஆத்துக்குள்ள இருக்க அவரை பார்த்த உடனே அவருக்கு அடக்கிய பாத்தியங்கள்லாம் சமர்ப்பிச்சு பூர்ண கும்பம்லாம் கொடுத்து வரவேற்றேன். கொடுத்த உடனே, என்னப்பா என்ன சுவாமி இங்கே திடீர்னு வந்திருக்கார் பிரம்மா அப்படின்னு வால்மீகி கேட்கிறார். கேட்ட உடனே, இல்லை இல்லை நீ என்ன வால்மீகின்னு கேள்விப்பட்டேன், நீ ராமாயணம்ன்ற ஒரு காவியத்தை பண்ண போற அப்படின்னு சொல்லி. எப்படி காவியம் பண்றதுன்னா, எனக்கு சம்ஸ்கிருத ஞானம்லாம் வேணும், ஸ்லோகம்லாம் பண்ணணும். அதான் முதல் ஸ்லோகம் உனக்கு வந்துட்டு சாபரூபமா, சாபத்தை போய் முதல்ல யாரானா கிரந்தத்தோட முதல் ஃபர்ஸ்ட் பேஜில் வைப்பாளா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா வைப்பாளா அப்படின்னு கேட்டா, அது சாபம் இல்லடா, அது மங்களாசாசனம், அது பல்லாண்டு பாடியிருக்கேன் பெருமாளுக்கு. என்ன இது வேடுவனே நீ நல்லா இருக்க மாட்டேன், உனக்கு வந்து நீ காமமோகிதமான இந்த பட்சி ரெண்டு சேர்ந்திருக்கிற சமயத்தில் அடிச்சுட்ட, இது எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதா ஆகும் அப்படின்னா ஆகும். இப்ப இன்னொரு தடவை சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்ன உடனே பெருமாள் மகாலட்சுமி பேரு, அந்த லக்ஷ்மி யாருக்கிட்ட வசிக்கிறாளோ அகலகில்லே நிறையும் என்று அலர் மேல்மங்கை உரைமாறுபா அப்படின்னு சொல்லி. இது யாருக்கு மங்களாசாசனம்னா, சீனிவாசன் திருப்பதியில் இருக்கிற பெருமாள், அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம். எத்தோம் சனிச்சனாதேகம் அவதீதாமோ மோகிதம், இன்னொரு பட்சி எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப அடிக்கியே. அப்ப அது எப்படின்னா, அது ராவணனை சொல்றது பட்சி. எத்ரௌன்சம்னா ராட்சதாளுக்கு பேரு, அந்த ராட்சதாள மண்டு மந்தோதரியோட சேர்ந்து இருக்கிற ஒன்ன இந்த ராமன், இந்த ராமனாகிய சீனிவாசன் அடிக்க போறான்டா, நீ சாஸ்வதீசமாக பல்லாண்டு பல்லாண்டு இரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்ன உடனே வால்மீகி யோசிச்சு பாக்குற. சொன்ன உடனே, சரி நீ வால்மீகின்றவன் ராமாயணம் பண்ணணும், அதுக்கு 24 ஸ்லோகத்துல ராமாயணத்தை பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப முதல்ல சரஸ்வதி வந்துட்டா வால்மீகி வாக்கல, அதுல எல்லாம் இந்த சாபம்ன்றது மங்களாசதனம் பல்லாண்டு பாடுற மாதிரியான ஸ்லோகமா மாறிட்டு நீங்க பார்த்தோம். பிரம்மா சொன்ன, நானிச்சுதான்பா சரஸ்வதி வந்தா அவன் வாக்குல, மச்சந்தாவத் மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிற்த்தேயம் சரஸ்வதி, நானிச்சுதான் வந்தா. முதல்ல என் பையன் நாரதன் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டான், அடுத்தது சரஸ்வதி உன் நாக்குல உக்கார வச்சு முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். இப்ப நான் வந்திருக்கேன், நீ தான் இந்த ராமாயணத்தை பண்ணணும், உனக்கு ஆர்டர் போட்டு போலான்னு வந்தேன். இங்கேயும் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் நிறைய இடத்துல இருக்கு. பிரம்மா கூட குடும்ப அரசியல் பண்ணிருக்காரு. பிரம்மா, பிரம்மா வைஃபு, பிரம்மாவோட பையன் நாரதன், மூணு பேரும் சேர்ந்து ஒரு குடும்ப அரசியல் பண்ணிருக்காரு. ஆனா இந்த குடும்ப அரசியல் எல்லாருக்கும் நல்லது கொடுக்கும். சில குடும்ப அரசியல் அவா குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லதா இருக்கும். ஆனா இந்த வால்மீகி பிரம்மா பண்ண குடும்ப அரசியல் நல்லதா இருக்கும். இப்போ நீ ஸ்லோகம் பண்ணீங்க, அது இந்த சரஸ்வதி அனுகிரகத்தினாலதான் வந்தது. இந்த ராமாயணத்தை நீ பண்ணு, அதாவது ஒரு கிரந்தம் பண்ணணும், ஒரு புஸ்தகம் போடணும் அப்படின்னா பகவத் பாகவத ஆச்சாரியன் மூணு பேருடைய அனுகிரகம் இருக்கணும். பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்தாப்பா நீ புக்கை பண்ணு, நீ இது எழுது அப்படின்னு சொல்லி. சரி, பகவான் பண்ணலாம், பாகவத பகவானை பத்தியே ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளே, அவள்கிட்ட யாராவது சுவாமி இந்த புஸ்தகத்துக்கு இப்படி பண்ணுங்கோ, திருப்பாவைக்கு உரை எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்லணும். இல்ல ஆச்சாரியன் சொல்லணும், குருவா இருக்கிறவா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணாதான் ஒரு கிரந்தம் வந்து நல்லா நிலை நிலை நிற்குமே தவிர, நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றதெல்லாம் எழுதுவேன். சில பேர் எழுதுவா கிருக்கல்கள் அப்படின்னு போட்டு தான் கவிதையெல்லாம் தானே எழுதி அவளே போட்டுக்க வேண்டியதான். அதான் புத்தகம்லாம் நூறு காட்டுக்கு மேல விட்டு போகாது. அந்த மாதிரியான ராமாயணம் அப்படியான, ராமாயணம் எத்தனை புத்தகம் போட்டாலும் இவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு. அந்த மாதிரி அதுக்கு ஏன்னா பகவத் பாகவத ஆச்சாரியனுடைய கட்டாட்சங்கள் இருந்து அந்த புத்தகங்கள்லாம் மேல மேல வரும் அப்படிங்கிறது. குரு ராமகசாம் புண்ணியம் ராமகதையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மா நாரதருக்கு வால்மீகிக்கு சொல்ல, சரி எனக்கு இந்த ராமகதை உங்க பையன் நாரதர் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், மீதி எல்லாம் எப்படி தெரியும், எனக்கு ஷார்ட்டா தான் தெரியும், ஃபுல்லா எதுவும் தெரியாது அப்படின்னா, உனக்கு அந்த அனுகிரகம் பண்றப்ப உனக்கு ஐபிஎல் லைப்ரரி மாதிரி எல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்துடும், நீ அதை பார்த்து எழுத வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் எழுதுற இந்த ராமாயணத்துல பொய்யே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, பொய்யே இருக்காது, உன் காவியத்துல மொத்த மொத்தம் உண்மையா தான் இருக்கும். ஐபிஎல்ல பார்த்து ஃப்ராட் அம்பையரா நீ இருக்க மாட்டேன், நீ எழுதுறதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, உனக்கு அப்படி எதாவது தெரியாததா இருந்தா கூட அந்த ஸ்கிரீன்ல உனக்கு வரல அப்படின்னா கூட உனக்கு அது மைண்ட்ல வந்துடும், நீ அதை எழுதுறதே அது உனக்கு தெரிஞ்சிடும். தச்சாத்திய விதித்தம் கிஞ்சிட்டு விதித்தம் தே பவிஷ்யத்தி, உனக்கு தெரிஞ்சதாவே ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அப்படி எழுதுறேன், எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுவேனா, இல்லாததை கூட எழுதுவேனா அப்படின்னு கேட்டா, பானவு ஆமலகம் யசா, உனக்கு கையில என்ன தெரியறதோ அதுதான் எழுதுக, நதேவான் என்றதாக அப்படியே காவியத்துல பவிஷ்யதி, உன் காவியத்துல பொய்யின்றது இருக்காது. எக்ஸாஜரேஷன் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம், நீ சொல்ல மாட்டேன், நீ இருக்கிறதுனா சொல்லுவ, ஹசிதம் பாஷிதம் செய்வ, ராமன் சிரிக்கிறது இல்ல அயோத்தியால ஒரு மக்கள் சிரிச்சா கூட உனக்கு தெரிஞ்சு போயிடும், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று சிரிச்சா கூட உனக்கு தெரிஞ்சு போயிடும், உனக்கு எல்லாமே அந்த யோகத்தோட யோக பிரபாவத்தினால தெரிஞ்சிடும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் பிரம்மாவே சொல்றேன், நீ பண்ற ராமாயணம் எத்தனை நாள் இருக்கும், நூறு புத்தகம் வச்சு போனதுக்கு அப்புறம் ராமாயணத்துக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு கேட்டா, இல்லையா, யாவத் சாஸ்தியம் கிரயா சரிதஸ்ட மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்டதி அப்படின்னு. எத்தனை நாள் இந்த சூரியன் சந்திரன் இருக்கோ, எத்தனை நாள் நதிகள்லாம் இருக்கோ, எத்தனை நாள் சமுத்திரங்கள்லாம் இருக்கோ, எத்தனை நாள் மலைகள்லாம் இருக்கோ, வால்மீகிக்கு பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு மலையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல குறைஞ்சிட மாட்டா, குறைஞ்சி கல்லாலாம் எடுத்துட மாட்டா, கொஞ்ச நாளைக்கு மலை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த மலைகள் சமுத்திரங்கள் ரிவர் இதெல்லாம் இருக்கிற வரையும் ராமாவத் ராமாயண கதா, அந்த ராமாயண கதையானது உன்னோட ராமாயண கதையானது இருக்கும் அப்படின்னு. இந்த சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, முன்னாடி வர வார்த்தை பின்னாடி வர வார்த்தையெல்லாம் மாத்தி போட்டா கூட அர்த்தம் நல்லா வரும். இந்த யாவத் தாவத்தை மாத்தி போடுவோம். எத்தனை நாள் சூரியன் சந்திரன் மலைகள் நதிகள் சமுத்திரங்கள்லாம் இருக்குமோ அத்தனை நாள் ராமாயணம் இருக்குங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கேட்டிருப்போம், எத்தனை நாள் ராமாயணம் இருக்கோ அத்தனை நாள் தான் சமுத்திரம் மலைகள் நதிகள் எல்லா சூரியன் சந்திரன் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அதனால ராமாயணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சூரியன்லாம், அதுக்கப்புறம் சூரியன்லாம் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ராமாயணத்தை பண்ணியாச்சு, வால்மீகி 24 ஸ்லோகத்தை பண்ணி முடிச்சுட்டாரு பிரம்மாவோட அனுகிரகத்தினால. பண்ண உடனே இது ராமாயணம்னு பேர் வைக்கணும், பேர் வச்சுட்டாரு ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகம் எதை பத்தி அப்படின்னா ராமனை பத்தின்னு எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம்னா ராமனை பத்தி அப்படின்னு எல்லாம் குழந்தை கூட சொல்லிடும். ஆனா வால்மீகி கொஞ்சம் பேர் மாத்தி வச்சுட்டாரு, என்னன்னா காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது, இது ராமாயணம்னு பேரு ஆனா சீதை சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பெரியவாச்சார்களே வியாக்கியானம் பண்றீங்க. சிறையிருந்தவள் யாருன்னா சீதை. சீதையோட பெருமையை சொல்றது தான் இந்த ராமாயணம். ராமாயணம்னா ராமத்திய அயனம், ராமாயணம் இல்ல, ராமனுடைய அயனம்னா வழி செல்லுதல் அது இல்லையா. ராமாயாக சீதாயாக அயனம், சீதையோடைய சீதாயா சரிபன்மகத்தின்னு அதனாலதான் இதுக்கு ராமாயணம்னு பேரு. ராமன் பத்தியானதான ராமாயணம் இல்ல, சீதையை பத்தியானதான ராமாயணம். சீதாயணம்னு பேர் வைக்கிறாரு, ராமாயணம்னா பேர் வச்சிருக்க. ராமான்னு சீதைக்கே பேரு, ராமா அப்படின்னு சொன்னா சீதைக்கு பேரு. அதனால ராமாயணத்துக்கு இப்படி பேர் வச்சாரு. முதல்ல பேர் வச்சு 24,000 ஸ்லோகத்தை முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஒரு புஸ்தகம் பண்ண தாட்டில் வச்சு படிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதுவா, எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும். ஒரு ஒரு புது வஸ்து நம்ம மார்க்கெட்டுக்கு வருது எப்படி தெரியறது நம்மளுக்குலாம், யூடியூப்லயோ நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ பிரச்சாரம் பண்றானே. ஒரு சீரியல் நடுவில் 20 அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு போடுறாங்கன்னா பிரச்சாரம் ஆகணும். நம்ம எல்லாம் அதை பார்க்கணும், பார்த்துட்டு உடனே அம்மா இதை வாங்கி கொடுங்கன்னு ஆட்டுக்காரர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அதே மாதிரி வால்மீகி நான் புத்தகம் பண்ணி வச்சிருக்கேன், அதை அட்வர்டைஸ் பண்ணணும். எப்படி அட்வர்டைஸ் பண்றது, என்ன பண்றது, 24 ஸ்லோகத்தை வச்சுட்டு யாருக்கிட்ட போய் இந்த கதையை சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது. உபாகதௌ மிலித பரஸ்பரோபமௌ பஹுஸ்ருதௌ ஸ்ருதிமதுரஸ்வரான்விதௌ விசக்ஷணௌ விவித நரேந்திரலக்ஷணௌ குசீலவௌ குசலமாதாரிணௌ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்தாலும் ட்வின்ஸ், ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ரெண்டு பேர் உண்டு ட்வின்ஸ்லேயே. அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ்ன்னு ஒன்று ஒரே மாதிரி இருக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ் உண்டு. அந்த மாதிரி இவா யாருன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருக்க ட்வின்ஸ் தான். யார் அப்படின்னா வால்மீகி ஆசிரமத்திலேயே வேதம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு ராமனுடைய பசங்க இவா ரெண்டு பேர். குஷியில வந்து குசல வந்து இவாளுக்கு பேரு. நல்லா பாடுவா, நம்ம நல்ல எம்எஸ்சி கிட்டெல்லாம் உட்காந்து சங்கீதம் கற்றுட்டு இருக்காவா, அந்த மாதிரி நல்லா பாடக்கூடியவா. பாட்டுனாலதான் எப்பயுமே ஜனங்களை ஈர்க்க முடியும். ஒரு கச்சேரியை வச்சா இங்கே ஒரு இப்போ இருக்கிறது 20 பேர், கச்சேரியை வச்சுருந்தா 40 பேர் வந்திருப்பா. பாட்டுக்கு அந்த அவ்வளோ சக்தி உண்டு. அதனால பாட்டு மூலமாக ஒரு விஷயத்த சொன்னோம்னா டக்குன்னு போய் சேரும். அதனால்தான் பாரதியார்கள் கவிதையை பாட்டாக பாடி பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் சொல்லடி சிவசக்தின்னு சொன்னார். சொல்லடி சிவசக்தின்னு பாடினா சொன்னார். நான் தான் பாட மாட்டேன் இருந்தாலும் சொன்னார். அது மாதிரி பாட்டுனால பண்ண முடியும்னு தெரிஞ்சது. அப்போ அவள் ரெண்டு பேர் வால்மீகி வந்து சேவிச்சா, ரெண்டு பேர் அவள் சிஷ்யா, வால்மீகி சிஷ்யா, ரெண்டு பேர் குஷன் லவன் ரெண்டு பேர் சேவிச்ச உடனே புரிஞ்சு போச்சு வால்மீகி. கரெக்டான ஆசாமி இவா ரெண்டு பேர் தான். என்னத்துக்கு அப்படின்னா ராமாயணம் எழுதி வச்சிருக்காரு, அதை அட்வர்டைஸ் பண்றதுக்கு இவா ரெண்டு பேர் தான் கரெக்டான ஆசாமின்னு புரிஞ்சுது. வேதோக பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபுகம் சொல்லி இந்த ராமாயணம்ன்றது வேதத்துக்கு வேதத்துடைய விரிவுரை, அதுதான் ராமாயணம். இதை பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் சரியான ஆசாமின்னு புரிஞ்சுட்டேன். புரிஞ்சு இவாளுக்கு இந்த ராமாயணத்துல சொல்லி வச்ச உடனே ஏகசங்க கிராகின்னு சொல்லுவா. பாக்குறோம் வேதம்லாம் கத்துக்கிறோமே, நாம அவ குரு ஒரு வாட்டி சொன்னா நம்ம ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ திருப்பி சொல்லணும். இந்த மாதிரி 15 நாள் ஆகும். 30 பாசுரமோ 50 பாசுரமோ சொன்னான்னா 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகணும். நாமெல்லாம் அப்படி குசலவன் எப்படி இருந்தான்னா ஒரே தரம் சந்து சொன்ன உடனே அவளை புரிஞ்சுட்டான். எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டான். 24 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா பண்ணி வச்சுட்டா வச்சிருந்ததுக்கப்புறம் இதை சொன்ன வால்மீகி, இதை நீங்கள் நகரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது இவா இருக்கிறது காடு, முனிவர்கள்லாம் காடில் தான் இருப்பான். ஏன்னா அங்கேதான் ஏகாந்தமாக சவுண்டு கிண்டு யாரும் பைக் ஹார்ன்லாம் அடிக்க மாட்டா. பைக் ஹார்ன்லேயே இப்போ விதவிதமாக படத்தோட பாட்டெல்லாம் வச்சு கூட அடிக்கிறான். அந்த மாதிரிலாம் காட்டில் கேட்காது அந்த சத்தம். சத்தம்லாம் கேட்காம இருந்தால் தான் தபஸ் பண்ண முடியும், பகவானை பற்றி தியானம் பண்ண முடியும். அதனால காட்டில் இருப்பா, நீங்கள் சிட்டிக்கு போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராமன் அஷ்டமேத யஜ்யம்ன்றதை ஒன்று பண்ணிட்டுருக்காரு. ராமன் அஷ்டமேத யஜ்யம்னா ஒரு குதிரையை வச்சு யாகம் பண்ணணும். அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் அவுத்து விட்டணும் அந்த குதிரையை. அந்த குதிரை எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறதோ அந்தந்த ஊர்லெல்லாம் அந்த குதிரையை யாரும் பிடிச்சி கட்டக்கூடாது. ராமன் ஒரு ஊரில் ராஜாவாக இருக்க அவர் இன்னொரு இடத்துல அந்த குதிரையை கை கட்டி விட்டு அந்த குதிரை போகிறது அப்படின்னா அந்த குதிரைக்கிட்ட வந்து இந்த ராஜா வந்து அடுத்த தேசத்து ராஜா வந்து நானும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ராமான்னு சொல்லி கொடுத்து எழுதிடணும். இல்லை அந்த குதிரையை பிடிச்சி கட்டினான்னா ராமனுக்கும் அவளுக்கும் சண்டை போட்டு ராமன் அந்த யார் எந்த தேசத்து ராஜா அந்த பிடிச்சி வச்சுருக்கானோ அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு திரும்பி இந்த குதிரையை கூட்டின்னு வரணும். அதனால அஷ்டமேதம்ன்றது சாமான்யமான யாகம் கிடையாது, ரொம்ப பெரிய யாகம். அந்த யாகத்தை பண்ணுற ராமன் அந்த யாகம் ஒன்று பண்ணாலே ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். அன்னதானம்ன்றது வரவா பரவா எல்லாருக்கும் சாதத்தை போட்டு வயிற்ற நிறக்க வச்சு அனுப்பணும். இன்னொன்று இந்த யாகம் பண்ணுற காரியம் நீதி டயத்துல எல்லாம் என்ன பண்ணணும்னா கதா பகவத்குணத்தை கேட்கணும்னு கர்ம விசார கர்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த யாகம் பண்ற கேப்ல சில நாள் டைம் கிடைக்கும், அந்த அக்னி எல்லாம் கொஞ்சம் சமணம் ஆறதுக்கு, இல்ல மந்திரம் முடிஞ்சிட்டு அடுத்த செஷன் ஆரம்பிக்கணும்ன்றதுக்கு முன்னாடி இந்த பகவத்குணத்தை ராமாயணமோ பகவத் சாஸ்திர விசாரமோ பண்ணணும்ன்றது சாஸ்திரம். அப்ப இந்த சமயத்துல நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி குசலவன் தன்னோட சிஷ்யா கிட்ட வால்மீகி சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனே இவா ரெண்டு பேரும் போறாங்க, போய் நகரங்கள்ல எல்லாம் போய் பாடுற, சிட்டியில எல்லாம் போய் பாடுறாங்க. பாடினோடனே இவா ரிஷிகுமாரால் தான், அதாவது பாடசாலையில படிக்கிற அம்பி எப்படி இருப்பான், வேஷ்டியும் மான் தோல் போத்திண்டு குடும்பம் வச்சுட்டு இப்படிதான் இருப்பான். அவளுக்கு பாடுறவாளுக்கு சம்பாவனை கொடுக்கணும், இப்ப ராமாயண உபன்யாசம் முடிஞ்சவனே சம்பாவனை கொடுக்குற மாதிரி அவளுக்கு இப்ப ராமாயணம் சொல்றாள். முதல்ல ராமாயணம் சம்பவம் அவாதான் அப்படி சொன்னவாளுக்கு சம்பாவனை பண்ணணும்னு சொல்லி, அந்த காலத்துல பைசா எல்லாம் ரொம்ப கிடையாது, அதாவது ரிஷிகள் கிட்ட அவள் என்ன பண்ண, இந்த ராமாயணத்தை கேட்டு வாழ்க்கை அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக ஒருத்தர் பூனலை நூத்து கொடுத்தாராம், ஒருத்தர் வந்து கிருஷ்ணாஜினம் மான் தோல் கொடுத்தார், மான் தோல் எதுக்குன்னா பூனலை மறைச்சிக்கு போட்டுக்கிறதுக்காக, இன்னொருத்தர் வேஷ்டி கொடுத்தார், இன்னொருத்தர் கமண்டலம் கொடுத்தார் சந்தியாவனம் பண்ணுறதுக்காக, ஒரு ஒரு ரிஷியும் இப்படி கொடுத்துட்டு போயிருக்கா. இன்னொரு ரிஷி வந்து ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இவா இப்படி பாடிட்டே வரா, பரதன் மாடியிலேருந்து பார்த்த இது என்ன அண்ணாவோட கதையா இருக்கே இது, நல்லா இருக்கே கேட்கறதுக்கு அண்ணாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ராமன் மாடிலேன்னு பார்த்துட்டே இருக்காரு, இவா அந்த தெருவில் எல்லாம் கவனம் பண்றது கேட்டுருக்கு ராமனுக்கு, ஏ நல்லா பாடுறாளே நல்லா இருக்கே இது, இவாளை வந்து கஷ்டமே அந்த மண்டபத்தில் வந்து பாட சொல்லு அப்படின்னு ராமன் சொல்ற. குசலவாள் ராமாயணத்தை கவனம் பண்ணி ராமாயணத்தை பிரச்சாரம் பண்றா, அதனாலதான் குலசேகராஜா சொல்றச்சு, மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள். குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் ராமனையும் ராமன் பசங்களையும் ரெண்டு பேரை பற்றியும் பேசியிருக்காரு. ராமனை சொல்றதே எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு ராமனை சொல்லிட்டாரு. ராமன் இருந்த வயிறு கௌசல்யாவோட கர்ப்பம், அதாவது வயிறு எப்படி இருக்கு அப்படின்னா மணி வயிறான், மணி வயிறுனா மணி மாதிரி அவ்வளோ அழகான வயிறு. ஏன் அந்த வயிறு அவ்வளோ அழகா இருந்ததுன்னா ராமன் உள்ள இருந்தார், அதனால அந்த வயிறு மணி வயிறு அப்படின்னு சொல்லி. இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், மணி வயிறு வாய்த்தவன், ராமன் வயிறே மணி மாதிரி மரகத கல் மாதிரி இருக்குமா, அழகா பார்த்தவனே தொடக்கு குழந்தை இல்லாம நம்ம ஸ்லிம்மா சிக்ஸ் பேக் வச்சுட்டா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும் மணி வயிறு வாய்த்தவனே. இன்னொரு அர்த்தம் ராமனை இப்படி சொல்லியிருக்க, குசலவாளை எப்படி சொல்லணும், தன்னோட பெருமாள் பெருமாளுடைய பசங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லணும், ஆனா அப்படி சொல்லல, உலகு உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள், இந்த லோகம் மொத்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திருவயிறு வாய்த்த மக்கள். இங்க மணி வயிறு இங்க திருவயிறு, எது திருதான் வசதி, திருன்னா பைசா ஸ்ரீ அப்படின்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம். மணிவயிறு மணினாலும் ஸ்ரீனாலும் ஒண்ணு, மணின்னா இங்கிலீஷ் மணி இல்லை இது தமிழ் மணி. இங்க வந்து திருவயிறு வாய்த்த மக்கள், திருவயிறுன்னு பெருமாள் இருந்த இடத்துல தான் திருவயிறுன்னு சொல்லணும் அப்படின்னா இல்லையா, ஏன்னா ராமன் இருந்தார் ராமாயணத்தை கேட்டாரே சரி, ஆனா ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணவா யாரு, குசலவாள் தான். அவ பிரச்சாரம் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு பத்து நாள் ராமாயண உபன்யாசம்னு போட்டுட்டு பண்ண முடியுது. அப்போ இவா இருக்கிற வயிறு தான் திருவயிறு, அதுவும் இல்லாம சீதையோட வயிற்றுலேருந்தே பிறந்தவா இவா அப்படிங்கிறதுனால திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னு சொல்லி குலசேகராஜர் சொல்றார். வால்மீகி சொல்லி வச்ச ராமாயணத்தை குசலவாள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல அயோத்தியா வர்ணனம், கோசலோ நாம முதிதா சீதோ ஜனபதோ மகான் விஷ்ட சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். கோசலம்ன்றது ஒரு தேசம், அதில் அயோத்தியாங்கிறது கேபிட்டல், இப்போ இந்தியான்றது எப்படி ஒரு தேசம், நியூ டெல்லிங்கிறது கேபிட்டல்ன்ற மாதிரி கோசலம்ன்றது ஒரு தேசம். அந்த தேசத்தில் சீதோ ஜனபதோ மகான் நிறைய மக்கள் இருந்தாலும் பாப்புலேஷன் ஜாஸ்தி. சரி அது எங்கே இருந்தது அப்படின்னா நிவிஷ்டா சரயூ தீரே, சரயூங்கிற நதி ஓடுற நதிக்கரையில் இந்த கோசல தேசமானது அமைஞ்சிருக்கு. எப்பயுமே நதி ஆறு இதெல்லாம் ஓடுற கண்ட்ரி தான் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். எப்படி அப்படின்னா காவேரி ஓடுறது தஞ்சாவூரில், இந்த தஞ்சாவூரில் சொல்கிறச்சே ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. ஏன் சொல்கிறாங்கன்னா காவேரி ஓடுறது அதுலேருந்து பாசனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறதுனால தான் அதுக்கு பெருமை. அதே மாதிரி கங்கை நார்த்தில் ஓடுறது, எந்த ஊர்லேயுமே நதி இருந்தால் தான் அதுக்கு பெருமை. ஸ்ரீவைகுண்டத்தில் விரதான ஒரு நதி ஓடுறது, அந்த மாதிரி மெட்ராஸில் என்னோடனா கூவம் ஓடுறது மெட்ராஸில், அதனால் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நதி இருந்தால் மெட்ராஸுக்கு பெருமை, கூவம் ஓடுறதுன்னு சொல்லி பெருமை விட்டுக்கலாம். அதனால் நதி இருக்குது இந்த கோசல தேசத்தில், சரையூன்ற நதி இருக்கிறதுன்றது ஒரு பெருமை. அதே மாதிரி அதுக்கடுத்து அயோத்தியா பற்றி பேசுகிறார். அயோத்தியா நாம நகரி தத்ராசியன் லோக விஸ்வதா மனு நாமானவேந்திரன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அயோத்தியான்னு அந்த தேசத்துக்கு பேர், அங்கே அந்த தேசம்ன்றது அந்த காலத்திலே வேர்ல்டு ஃபேமஸாக இருந்த தேசமானது, எல்லாருக்குமே எந்த ஊரில் போய் கேட்டாலும் அயோத்தியாவா எனக்கு தெரியும் அப்படின்னு வாடான். அந்த மாதிரி இப்போ ஒரு ஊர் இருக்கு பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதை போய் மெட்ராஸ் மயிலாப்பூர்ல இருக்கிறவாழ்கிட்ட போய் பாப்பம்பட்டி தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னுவா. அந்த மாதிரி இல்லையா, அயோத்தியா எங்க போய் கேட்டாலும் அயோத்தியானோ அயோத்தியாவா நான் தெரியுமே ராமன் தசரதனா இருந்த ஊரா சேர்ந்து. இப்ப கூட நாம சொல்றோமே அயோத்தியாவை தெரியாதவா யாரு, இப்ப கூட பெரிய கேஸ் வின் பண்ணிட்டு அயோத்தியா, அதுல இருந்தே நிறைய பேருக்கு தெரியும் அயோத்தியானா என்னங்கிறது. அதனால அயோத்தியாங்கிறது அந்த காலத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரா இருந்தது. மனு அப்படிங்கிறவர் இந்த நம்ம மனுஷியாள்லாம் இருக்கோமே, நம்ம மனுஷியாளுக்கெல்லாம் ஹெட்டி யாருன்னா மனு. அந்த மனுங்கிறவர்னால இந்த சிட்டி அயோத்தியாங்கிற சிட்டியை நிர்மாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல சொல்ற. அப்புறம் அயோத்தியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர் அயோத்தியா, அதாவது தேவானாம்பூர் அயோத்தியான்னு சொல்லி தேவர்கள் இருக்கிற ஊர் அயோத்தியான்னு பேரு. யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர் அயோத்தியா. அயோத்தியால வந்து ஒருத்தன் போர் பண்ணி ராம ரகுவம்சத்துல இருக்கிறவள ஜெயிச்சான்றதே ஹிஸ்டரியே கிடையாது, அதனால அயோத்தியான்னு பேரு. அதே மாதிரி அயோத்தியால இருக்கிற மக்கள் எப்படி அப்படின்னா, சர்வே நராஸ்த நரியாஸ்த தர்மசீலாஸ்தம்யுதாக நாகுண்டலி நாமகுடி நாசரக்வி நாள்பகோகவான. இந்த அயோத்தியால இருந்த மக்கள்னா நல்ல செல்வ செழிப்போட இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாலும் அப்பன்னா அவரோட இன்கம் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இன்கம் இருந்தது. அதே மாதிரி அயோத்தியால இருக்கிறவாள்லாம் தர்மத்திலேயே இருந்தா அப்படின்னு சொல்லி, யசா ராஜா ததா பிரஜா, ராஜா தர்மத்துல இருந்தான்னா மக்களும் தர்மத்துல இருப்பா. ராஜாவா இருக்கிறவன் வந்து ஊழல் பண்ணிட்டு கேஸ்ல மாட்டிட்டாங்கன்னா தன்னோட மக்களும் கேஸ்ல தான் மாட்டிப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ராஜா ராஜாங்கிறவன் தர்மத்துல இருக்கணும். அயோத்தியா மக்கள்லாம் தர்மத்துல இருந்தாலும், தர்மத்துல இருந்தது மாத்திரம் இல்லாம அயோத்தியாவில் இருக்கிறவாள்லாம் இந்த நான் இப்ப கட்டிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வேஷ்டிலாம் கட்டிக்க மாட்டேன், அழுக்கா விளவிலேந்து கட்டிப்பாளம் வேஷ்டி. ஒவ்வொருத்தரும் கிரீடம் வச்சுட்டு இருப்பாளம் மக்கள், சாதாரண மக்களே. ராஜா தான் இந்த கிரீடம் வச்சுக்கிறதுங்கிறது இல்ல, நான் குண்டலி நான் மகுட்டி குண்டலம் காதுல குண்டலம் போட்டுருந்துதான் இருப்பாளம் எல்லா மக்களும். அயோத்தியால பிச்சைக்காரன்றவனே கிடையாது, ஏன்னா எல்லாருமே பணக்காரனா இருக்கான், குண்டலம் போட்டுருந்து மகுடம் வச்சுட்டு தான் இருப்பாளம். அல்பபோகமான, அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக அல்பமான விஷயம், சினிமா தியேட்டர்ல போய் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணுங்கிறது அல்பமான விஷயம், அந்த மாதிரி அயோத்தியால ஒருத்தர் இருக்க மாட்டாளாம். நரா துஷ்டாக தனேஸ்வைஸ்வைஹி, அவாவா சம்பாதிக்கிறத வச்சுட்டு அவாவா சந்தோஷமா இருந்தாளாம். ஐயோ பக்கத்தா மாமா 100,00,000 ரூபா வாங்குறேன் எனக்கு 50,000 ரூபா சம்பளம்னு சொல்லி அப்படியா பேச மாட்டாளாம் அயோத்தியால. இதெல்லாம் அயோத்தியா மக்கள் கிட்ட இருக்கிற பண்பு. சரி, இதெல்லாம் வால்மீகி தான் சொல்றேன், இது வந்து வால்மீகி வந்து சொல்றாளே ஆரியன் திராவிடன் அப்படின்னு நடுவு நடுவில் பாலிடிக்ஸ் பேசணும் தப்பான்னு வச்சுக்காது, தேவையா இருக்கு இந்த காலத்துல பாலிடிக்ஸும் பேசினாதான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி ஏமாந்து போயிடுறா பேச்செல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு, மக்களே ஆ ஊர் பேசுறாளே அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏமாந்துடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த வால்மீகி சொல்றாரு, இந்த கம்பன் சொல்லியிருக்கான், கம்பன் தமிழ் நூற்று பாடலும் இல்லையோ, கம்பன் சொன்ன பாடலாம் கம்பன் சொல்ற, உண்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் திருடரின்மையால், உண்மையில்லை பொய்யுரை தாமையால், வெண்மையில்லை பல கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்லி கம்பன் அயோத்தியா வர்ணனம் பண்ற. வன்மை, அதாவது தானமே பண்ண மாட்டாளாம் அயோத்தியால யாரும். என்னடா அது, இத்தனை நேரம் அயோத்தியா மக்கள்லாம் நல்ல தர்மத்துல இருக்கிறவா, நல்ல குட் கான்டக்ட், நல்ல நடத்தையில இருக்கிறவான்னு தானம் பண்ண மாட்டேன், தானம் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பண்ண மாட்டா அப்படின்னா, தானம் பண்ண மாட்டா ஏன் அப்படின்னா, தானம் வாங்கிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால அவ தானம் பண்ண மாட்டா அப்படின்னு முதல் விஷயம். திண்மை இல்லை நேர் செருமையின்மையால், அயோத்தியால யாருக்குமே பராக்கிரமே கிடையாது, எல்லாம் ஆட்டிலே கம்மன் உட்காந்துட்டு இருப்பாளாம். ஏன் அப்படின்னா, பராக்கிரமோன்றது எப்ப வெளிப்படும், எதிர்க்க ஒருத்தன் எதிரி இருக்கான், எதிரி இருந்தான்னா அவனை போய் சீண்டணும், அவனை போய் வம்பு கிழக்கணும், அவனை சண்டை போடணும்னு இருந்தானா தன்னோட பராக்கிரமம் வெளில வரும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கா, எல்லாருமே நன்மக்களா இருக்கிறாங்கிறப்போ இந்த பராக்கிரமோன்ற குணமே வெளில வராதுங்கிறதுக்காக செருமை. திண்மையிலே ஒரு செருமையின்மையா, உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், அயோத்தியால யாருமே உண்மையே பேச மாட்டாளாம். அபிஜிவர்ண சுவாமி எல்லாம் தர்மத்தில் இருப்பானா சொல்லிருக்கீங்களே, மகாத்மா சொல்லிருக்கீங்களே, என்ன கமலஹாசன் மாதிரி பேசுறீங்களே, அவன் பேசுறதே ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. உண்மை இல்லை அப்படின்னா, பொய்யின்னு ஒன்று இருந்தாதான் உண்மைன்றது ஒன்று உண்டு. அயோத்தியால யாரும் பொய்யே சொல்ல மாட்டா, அப்படி இருந்தா அப்ப உண்மைன்றது எப்படி தனியா தெரியும், பொய் சொல்றவா இருக்கான்னாதான் இவர் உண்மை பேசுறவர் அப்படின்னா, அப்ப இவர் பொய் பேசுவார்ன்னு அர்த்தம். அப்போ அயோத்தியால யாருமே பொய்யே பேச மாட்டா, உண்மையிலேயே இருக்கிறதுனால அவளுக்கு பொய் அப்படிங்கறத என்னன்னு தெரியாது, அதனால உண்மைன்றதும் ஒண்ணு இல்லை. பொய்ன்றது இல்லைனால உண்மைன்றது இல்லை. தனியாக பிரித்து காமிக்க வேண்டாங்கிறதுக்காக ஒன்று. இந்த மாதிரி அயோத்தியா மக்கள் இப்படி இருந்தா சரி, மக்களே இவ்வளவு நல்லா இருக்காளே, அப்ப அந்த தேசத்தை ஆள்ற ராஜா எப்படி இருக்கான் அப்படிங்கறத அடுத்தது வால்மீகி சொல்ற. சத்யாம்புரியாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கரஹ தீர்க்கதரிசி மகாதேஜாஹ பௌராஜன பௌரஜான பதப்பிரியா. இந்த அயோத்தியால இருந்த ராஜா எப்படிங்கறது சொல்ற. அந்த அயோத்தியால ராஜா ராஜாங்கிறவர் வேதத்தை தெரிஞ்சிருக்கணுமா, வேதம் தெரிஞ்சிருந்தாதான் உண்மை எது பொய் எது எப்படி சத்தியம் என்ன உண்மையான யதார்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா வேதம் தெரிஞ்சிருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சிருந்த வேதம் தெரிஞ்சிருந்த ராஜாவாம். தீர்க்கதரிசி அதாவது முன்னாள்ல நாளைக்கு என்ன வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கான டெசிஷன் இன்னைக்கு எடுப்பார். நாளைக்கு அது பண்ணா இது இன்னைக்கு நல்லா இன்னைக்கு இது பண்ணோம். ஒரு பத்து இப்போ மெட்ரோ போடுறாள் சென்னையில், இன்னொரு 4 வருஷத்துக்கு சென்னை மொத்தம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. அப்படி கிடையாது அந்த செலக்ஷன். இப்போ பண்ணுற வேலை 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னா இப்பயும் அது எடுத்து டிராஃபிக் இருக்கக்கூடாது, 10 வருஷத்துக்கு கழிச்சும் அது நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் தீர்க்கதரிசி மகாதேஜாக நல்ல தேஜஸோட இருப்பாராம். தசரதன் விக்கிக்கெல்லாம் பயமாவே நிறைய குடுமி நல்ல கலர்ஃபுல்லா இருப்பாரு பாக்கிறதுக்கே அழகா, ஆழ்பாதி ஆடைபாதின்னு சொல்ல அளவு ஆளே நின்ன தேஜஸா இருப்பாராம். பௌரஜமான மதப்படியா முக்கியமான விஷயம், எல்லா ராஜாக்கும் என்ன முக்கியமான வேதம் அத்தியனம் பண்றா இல்ல, தான் வந்து தீர்க்க தரிசனம் லாங் விஷன் அது இருக்கோ இல்லையோ. பௌரஜான பதப்பிரியா மக்களால் விரும்பக்கூடியவனா இருக்கணும், இதுதான் முக்கியமான ஒரு இது. அப்படி தசரதன் இருக்கான். இக்ஷ்வாகுனா அகிரதா, இக்ஷ்வாகு வம்சத்திலேயே அகிரதன் தசரதன்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா 10 திசையிலையும் ரசத்தை எப்படி வேணா செலுத்துவானா ரசத்தை பேரை 10 திசையா, 4 திசை இருக்கு சரி 8 திசை இருக்கு. 4 திசைன்னா கிழக்கு மேற்கு வடக்கு இருக்கு. சரி 8 திசை என்னன்னா வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு 8 ஆயிடுச்சு. 10 என்ன எப்படி 4 தான் இருக்கு அப்படின்னா நார்த் மேல மேல் சைடு கீழ் சைடு மேல் லோக தேவலோகத்துக்கு இப்படி போறோம் கீழக்கு இப்படி, அதனால 10 திக்குலையும் ரசத்தை செலுத்துவானா தசரதன். அதனால தசரதன்னே அவனுக்கு பேரு. அப்புறம் மகரிஷிகள் போ ராஜரிஷி, மகரிஷி மாதிரி தபஸ் பண்ணுவானா தசரதனும், அவனும் சாமான்யமான ஆசாமி இல்லை எல்லாம் தெரிஞ்சிருந்தான். அதே மாதிரி திரிசுலோகேஷு விஸ்ருதா தசரதன் அப்படின்னு ஒருத்தன் தானே 3 லோகத்திலையும் தசரதனை பத்தி தெரியுமா, தசரதனோட பிரபாவம் அவ்வளோ ஃபேமஸா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். நரேந்திர மோடினா வேர்ல்டு வேர்ல்டுக்கு தெரியுது, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரை பத்தி இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கை தெரியாது, இதுக்கு முன்னாடி இருந்தார் மியூட் அப்படின்னு அவர் அவர் வந்து இப்போ யாருமே தெரியும். நரேந்திர மோடினா உலக மட்டும் தெரியாது, அந்த மாதிரி தசரதன் இருந்தானா. அதே மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்துக்கு இருக்கிற பெருமை என்னன்னா சோகமா அஜன்ம சுத்தானாம் ஆபலோ தேகர்மணாம். காளிதாசன் சொல்றான் ரகுவம்சத்துல பிறவி முதற்கொண்டே அவள் சுத்தமா இருப்பாளாம், அவளுடைய கேரக்டர்ல எந்த அழுக்கும் இருக்காளாம். ஆபலோதே கர்மணாம், ஒரு காரியம் அது முடிகிற வரைக்கும் அதுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே இருப்பாள். ஒரு காரியம் இன்னைக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னா அடுத்த காரியத்துக்காக நிறுத்திட மாட்டா, அடுத்த காரியம் அடுத்தது எப்ப பலன் கொடுக்க போறதுன்னு அடுத்த காரியத்துல இறங்கிடுவாளாம். ஆபமுத்ரக்ஷிதீஷானாம், அவளுக்கு சமுத்திரம் பரியந்தம் அவளோட இடம், சமுத்திரத்துக்கு குறிப்பு கொண்டாட முடியாதோ இல்லையோ சமுத்திர கரை வரைக்கும் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்ன்ற மாதிரி ராஜ்யம் பண்ணவளாம். ஆ நாக ரசவர்மனாம், ஸ்வர்க்கத்து வரைக்கும் தன்னுடைய தேர் போறதுக்கான பாதை அமைச்சிருந்தவளாம். அப்படின்னா ஸ்வர்க்கம் வரைக்கும் தான் தேர்ல ஃப்ரீக்வெண்டா யாருடைய துணையும் இல்லாத எதிர்பார்க்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு பிரபாவம் உண்டு. அப்புறம் யசாவிதி உதாசினாம், எப்படி யாகம் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாளாம். இன்னொருத்தருக்கு பைசா கொடுத்துட்டு நான் ஆற்றுல உட்காந்துட்டு இல்லாமல் மாமா வாத்தியார் நீங்கள் பார்த்துக்கோங்க மாமா நீரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு சம்பவம் தான் வேணும் கொடுத்துட்டு நான் ஆற்றுல போய் உட்காந்துப்பேன்ற மாதிரி இல்லையா. அந்த சரத்தன் தானே எப்படி விதி எந்த விதியில் பண்ணால் யாகம் கரெக்டாக நடக்குமோ அந்த விதியில் பண்ணுறோம்னா யசா காமார்த்தி தார்த்தினாம், எப்படி அர்ச்சனை பண்ணணும் பகவானுக்குன்றதை தெரிஞ்சு அர்ச்சனை பண்ணுவானா. யசா பராத தண்டானாம், எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவன் திருத்துவான், எந்த பனிஷ்மெண்ட் இந்த பனி இவனுக்கு இந்த திருடனுக்கு பனிஷபிளா இருக்கும் அதை எது அதை எப்படி கொடுத்தா இவன் திருத்துவான், எப்படி கொடுத்தா இனிமேல் இவன் தப்பு பண்ண மாட்டான்னு கொடுக்குற மாதிரியான விஷயம் தெரிஞ்சவனா. யசாகால பிரபோதினா, எந்த காலத்துல என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறவனா, அதாவது கார்த்தாலையில எழுந்திருந்த உடனே திருப்பி பேஸ்புக் பார்க்க மாட்டானா, எந்த காலத்துல என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு காலத்துல எழுந்துப்பாளாம் முதல்ல, அதுவே பெரிய குணமா. காலத்துல 6 மணிக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்துட்டு சந்தியாவந்தனம் பண்றது குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்றதுன்றதே பெரிய விஷயமா, அதை பண்றவனா. இந்த ரகுவம்சத்தை சேர்ந்த ரகுவம்சத்தை சேர்ந்தவன் எல்லாருக்குமே இந்த குணங்கள் பிறந்தோம். அப்புறம் சைசவே அபியஸ்த வித்யானா, சிசுவா இருக்கிறான் குழந்தைன்னு சொல்றோமே, அந்த குழந்தை தனத்துல இருக்கிற சேவையை படிச்சுக்குவானா எல்லாத்தையும், வேதத்தெல்லாம் மொத்தம் அத்தியனம் பண்ணி சஸ்திரம் அஸ்திரசஸ்திரம் வில்லு வித்தை குதிரை ஏறுதல் எல்லாத்தையும் கட்டுவாளா. எவ்வளே விஷயம் எவ்வளவு பருவம் டீனேஜ் சொல்றோம் இல்லையோ, அந்த சமயத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது, அந்த சமயத்துலதான் ஜாலி, படிக்கிற சமயத்துல படிக்குது, டீனேஜ்ல கொஞ்சம் எவ்வளே விஷயம் விஷயத்துல ஈடுபட்டுருப்பாரு. வார்த்தகே முனிவிருத்தினா, வார்த்தகம்னா வயசான காலம், அந்த வயசான காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, ராஜ்யத்தை தன்னோட பசங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்து பகவத் ஆராதனை பெருமான தியானம் நின்று உட்கார்ந்து இருப்பான். யோகே நானே தனுத்தியதான், கடைசி காலம் இருக்கே வயசான காலத்துக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணுவாங்க, யோகத்துல அப்படியே பகவான நினைச்சுட்டே பிராணத்தை விட்டுடுவாளா, இப்படிதான் இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவா அப்படின்னு சொல்லி, இப்படி ராஜா சரி இதுக்கப்புறம் என்ன, அயோத்தியா மக்கள் நல்லா இருக்கா, அயோத்தியாங்கிற ஊரு செல்வ செழிப்பு மிக்க ஊரா இருக்கு, ராஜா தசரதன் எல்லா குணமும் நல்ல குணங்கள் புரிந்தவனா இருக்கான், கதையை மேல ஓடாதே. அப்ப கதை ஓடணும்னா என்ன, ராஜாக்கு ஒரு குறை இருக்கணும், என்ன குறை அப்படின்னா, சசியத்வேவம் பிரபாவஸ்ய தர்ம தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹ சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத்வம் சகரஸ்புதா. இப்பேற்பட்ட ராஜா இருக்கான், குறையே இல்லைன்னா கதை ஓடாது. அதனால என்னன்னா அவனுக்கும் ஒரு குறை இருந்தது, என்ன குறை அப்படின்னா, தன்னுடைய வம்சத்துக்கு அடுத்த வாரிசுன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையா இருந்தது தசரதனுக்கு. அப்போ அந்த தசரதன் எப்படி இருந்தான்னா, மமலாலத்தியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம், நான் ஒரு குழந்தைய லாலனை பண்றது, லாலனா அந்த கண்ணா ராஜான்னு கொஞ்சமே, நான் கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தைய இல்லையேன்னு வருத்தப்பட்டானா. அப்ப அதுல இருந்தே குழந்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். சில பேர் இந்த காலத்துல நிறைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க, கல்யாணம் ஆறுது குழந்தையெல்லாம் நாங்க அப்ப இப்ப பிளான் பண்ணல சார் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, குழந்தைதான் நம்ம ஆத்துக்கே ஒரு மங்களம், ஆத்துல குழந்தை சத்தம் கேட்காத என்ன பெரிய தங்கத்திலேயே அழைச்சிருக்கட்டமையா, குழந்தை அங்கங்க ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறதுதான் அழகு, குழந்தை ஜல்லு ஜல்லு காலில் தந்தையும் சலங்கையும் மாட்டி ஓடுறதுதான் அழகு. அது பெரிய ஆழ்வார் அனுபவிக்கிறார் கிருஷ்ணன் விஷயத்துல, தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன அந்த சவுண்டை பாடி காட்டுற சலார் பிலார்னு அந்த சவுண்ட் கேட்கறதான் யார் கிருஷ்ணன், அப்படி தந்தையும் குலுசியும் போட்டு நடக்கட்டு அப்படி இந்த குழந்தை நடக்கணும். அந்த மாதிரி நான் கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தை எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தை, அப்பா குழந்தைய கொஞ்சிறதுங்கிறது ஒரு காலம், பிள்ளை வயசாகி அப்பாவை பார்த்துக்கிட்டே அப்பா சாதாரணமா ஆட்டிலேயே இருப்பா நான் பண்றேன்ப்பா உங்களுக்குங்கிறதே கொஞ்சரா மாதிரியான வார்த்தை. அப்படி என்ன நான் எனக்கு வயசாயிருச்சு 60,000 வயசாயிருச்சு என்ன கொஞ்சரா மாதிரியான வார்த்தை சொல்றதுக்கு ஒரு பையன் இல்லையே எனக்கு அப்படின்னு வேதனைப்பட்டானா. பட்ட உடனே அவனுக்கு தோணிச்சு, சதர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமி இது மதிர்மம, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யாகம் பண்றேன் அஷ்டமேகம் பண்றேன் அப்படின்னு. அப்ப கூட அவனுக்கு புத்தி வந்து தர்ம காரியத்துல போனோம், தர்ம காரியம் பண்ணா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு புத்தி போறதே தவிர, நம்ம வந்து பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு கௌசல்யாவா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போல, பெருமாள் நம்மளுக்கு புத்திரனை கொடுப்ப எப்போ தர்ம காரியத்துல நாம ஈடுபட்டோம்னா அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சொன்ன உடனே வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆஹா உனக்குதான்ப்பா இந்த மாதிரி புத்தியெல்லாம் தோணும், நீ பண்றதெல்லாம் சரி கரெக்டா தாராளமா பண்ணு, நீ என்னென்னலாம் வேலை ஏற்பாடு பண்ணணுமோ நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம், அந்த யாகத்துக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஷ்டமேதத்தை ஆரம்பிக்கிறா. அதுல இந்த சுமந்திரன்னு தசரதனுக்கு ஒரு மந்திரி பிளஸ் அந்த மந்திரியே பேரும் ஓட்டுவான். அந்த மந்திரி சொல்ற, இந்த அஷ்டமேத யாகத்தோட புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தையும் சேர்த்து பண்ணும்போ அந்த புத்திரகாமேஷ்டிக்கு ரிஷிசங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷியை கூட்டின்னு வந்து அவரை வச்சுட்டு இந்த ஹோமம் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம கூட சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ராமாயண உபன்யாசமா தேங்காய் குரான் மந்திராம் தீட்சிதர் உபன்யாசம் நல்லா இருக்கும், அவர்கிட்ட கேளுங்க யாராவது கேட்கிறவா இருந்தா சொல்லுவோமே. அந்த மாதிரி சுமந்திரர் சொல்ற, விசேஷங்கரை வச்சிருந்து நீங்க இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணுங்கோ, சர்வகா பிராப்தே புத்திரானு, நீ யாகம் பண்ணு பண்ணாத போ உனக்கு புத்திரன் பிறப்பான் எப்படின்னா, சுமந்திரருக்கு தெரியும், சுமந்திரருக்கு வந்து சொல்லியிருக்கா ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா தசரதனுக்கு, ராம் பெருமாளே ராமனா பிறக்க போறேன் புத்திரானு அப்படின்னு சொன்னார். தசரதன் கேட்கறது எனக்கு ஒரு பையன் கூட இல்லையேன்னு கேட்கிறேன், சுமந்திரன் சொல்றச்சே சர்வதா பிராப்திசே புத்திரானுன்னு பகுவசனம் பண்மையில சொல்றேன், உரிமை பண்மை சொல்றோம் இல்லையோ, உனக்கு புத்திரர்கள் பிறப்பா உனக்கு புத்திரம் பிறப்பான்னு சொல்ல புத்திரர்கள் பிறப்பான்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்படியே இருந்தாலும் அஷ்டமேசம் பண்ற விஸ்வசிங்கரை கூட்டி வச்சுட்டு புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தையும் பண்றா. யாகத்துல சொன்னாலும் முதல்லயே யாகத்துல ரெண்டு விஷயம் பண்ணணும், கர்ம விராமே பிரம்ம விசாரகா, கர்மம் இந்த கர்மாங்கிறது இந்த ஒர்க்குன்னு அர்த்தம், இந்த யாகம் நடக்கிற சமயத்து போக மீதி சமயத்துல எல்லாம் பிரம்மா பிரம்ம விசாரம் பெருமாளை பத்தியான விசாரம் பண்ணணும், பெருமாளோட குணங்களை பத்தி பேசணும். இந்த மாதிரி நவாகம் பத்து நாள் பண்ணி யாரையாவது உட்காந்து வச்சு பேச சொல்லணும். இன்னொன்னு அன்னதானம் நிறைய பண்ணணும். இந்த அன்னதானத்தை ஏகமா பண்றாராம் தசரதன். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த அயோத்தியாவுக்கு ஒருத்தர் வெளியூர்ல இருந்து அரக்கோணத்துக்கு, நான் வெளியூர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்த மாதிரி அயோத்தியாவுக்கு ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கா. அவர் பாக்குறது என்னடா இது, அயோத்தியாவுக்கு நடுவில் ஒரு வெள்ளமலை இல்ல வெள்ளமலை ஒண்ணு இருக்கு, எப்படிடா இது அப்படின்னு போய் தூர கேட்டு பாத்துட்டே போறான். இந்த வெள்ளமலை நடு சிட்டியில எப்படியான மலை எல்லாம் இருக்குமான்னு, மயிலாப்பூர்னு இருக்கு, மயிலாப்பூர் நடுவில் ஒரு மலை வந்தா நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்காது. மலையெல்லாம் சில இடங்கள்ல இருந்தாதான் அழகு. என்னடா இது, அயோத்தியா வந்து அணியவனா இருக்கு, நடு சிட்டியில போய் மலை இருக்கேன், கிட்டக்கு போய் பார்த்தா அது மலை இல்ல, சாதத்தை குமிச்சு குமிச்சு குமிச்சு மலை மாதிரி வச்சிருக்காளாம் அன்னதானம் பண்றதுக்கு. இப்ப கூட சில கோயில் எல்லாம் அன்னக்கூட்ட உற்சவம் பண்றாளே, அன்னக்கூட்ட உற்சவம்னா அன்னத்தை கூட்டம் மாதிரி, அன்னத்தை சேர்த்து பர்வதம் மாதிரி மலை மாதிரி பெருமாளுக்கு முன்னாடி வச்சு எல்லா வரவாடுகள்லாம் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானம் பண்றேன். அந்த அன்னதானத்துல வெளியூர்லேயும் பரவாயில்ல, நல்ல ஒல்லியா ஒல்லியா வராளாம், இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாகி போறாளாம். திருப்பி அவ ஊருக்கு போறச்சு அப்படி சாப்பாடு நல்லா இருந்தது, நல்லா எல்லா விதமான சாப்பாடும் இருந்தது, எல்லா என்னென்ன விதம் அப்படிங்கறதெல்லாம் பரத்வாஜர் ஒரு விருந்து பண்றாரு. இப்ப தசரதர் ஒரு விருந்து பண்றாரு, பரத்வாஜர் ஒரு விருந்து பண்றாரு பின்னாடி. அதை அன்னைக்கு அனுபவிப்போம் என்னென்ன டிஷ் எல்லாம் இருந்தது அப்படின்னு. இப்படி அந்த ராஜா யாகம் பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துதான், அஹோ திருப்தாத்ம பத்ரம் தே இதி சுஷ்ரா வராகவா. இந்த சரசன் யாகம் பண்ணிட்டே இருக்கிறதே சவுண்ட் கேட்டு, என்ன சவுண்ட் கேட்டுன்னா, எங்களுக்கெல்லாம் திருப்தி ஆயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் திருப்தி ஆயிடுச்சு, வயிறு நிறைச்சு போட்டு, இந்த வயிறு இந்த சாப்பாடு விஷயம் மட்டும்தான் போறோம்னு சொல்லக்கூடிய விஷயம். எவ்வளவு பைசா கொடுத்தாலும் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இல்ல தங்கம் ஆட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா இன்னும் ஒரு பவுன் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம், மாமா ஏமாத்தி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சாதம்ங்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான், சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டுனா போறோம்னு தெரியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அதுக்கு மேல வாங்கி எடுத்து எடுத்து சாப்பிடுற மாதிரியான வெட்டி யாரும் நம்ம பார்த்தது கிடையாது, அப்படி பண்ணவும் முடியாது. அதனால இந்த அன்னதானம் முடிஞ்சு நாங்கள்லாம் திருப்தியா சாப்பிட்டோம், எங்களுக்கு வயிறு சொல்லு மனசும் சொல்லு அப்படின்னு தசரதர்கிட்ட எல்லாரும் போர்ச்சே வரச்சேலாம் சொல்லிட்டே இருக்கலாம். யாகம் நடந்துட்டே இருந்தது. இந்த தேவர்கள் அந்த சமயத்துல இந்த யாகம் நடந்துட்டே இருக்கிறச்சே மேல ஒரு கமிட்டி, இந்த யாகம்ன்றது இப்போ இந்திரா ஸ்வாஹா அப்படின்னா இந்திரனுக்கு இந்த ஸ்வாஹா இந்த ஹவிஸ்து என்ன சேர்க்கிறோமோ அது இந்திரனின் பொருட்டு அப்படின்னு சொல்லி, அக்னையே ஸ்வாஹான்னா அக்னியின் பொருட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அந்தந்த இப்ப நாம பண்ற ஹோமத்துல அக்னி தான் டிரான்ஸ்பர் பண்றது மீதி தேவதைகளுக்கு. அந்த திரேதாயுகத்துல அப்படி இல்லை, இந்திராய ஸ்வாஹானா இந்திரன் வந்து அந்த ஹவிசை வாங்கிப்பானான், அக்னய ஸ்வாஹானா அக்னி வந்து வாங்கிப்பானான். அப்படி இவாடெல்லாம் தேவர்கள்லாம் வந்திருக்காளோ ஹரிசை வாங்கிக்கிறதுக்கு. அப்போ ஒரு மீட்டிங் போட்டா, ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். என்ன அப்படின்னா, இந்த ராவணன் ராவணன் ஒருத்தன் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கானே, அவன்கிட்ட நம்மளுக்கு என்னதான் விமோசனம், அவனை வந்து யாரும் சாகடிக்கவும் முடியல, தேவர்கள்னால மரணம் இல்லை, எந்த எந்த தேவர்கள் இந்திரன் வருணன் எவனாலையும் அவனுக்கு மரணம் கிடையாது, யக்ஷர்கள் பன்னர் பதகர்கள் பன்னகர்கள் யாருனாலையுமே அவனுக்கு இதுன்னே இல்லையே, உனக்கு மரணம்ன்றதே இல்லைன்ற ஒரு வரனை வாங்கிட்டானே, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொன்னோடனே இவாள்லாம் தேர்ந்தெடுத்து இவாளுக்கு ஹெட்டா இருக்கிற பிரம்மா கிட்ட போனாலும், சுவாமி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியறது இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் இந்த ராவணன்றவன், ராவணன் மட்டும் இல்லை ராவணனை சேர்ந்த கும்பகர்ணன் இந்திரஜித்து எல்லாரும் சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறா, என்னால் இருக்க முடியல, நீங்கள் தான் நான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்ன உடனே பிரம்மா சொன்னாரா, ஐயோ நான் தானே அந்த வரத்தை கொடுத்தேன், ஓ நீர் தானே அது அந்த ஆசாமி தானா, சரி சரி இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன வழி சொல்யூஷன் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. எல்லாருக்கும் சொல்யூஷன், எல்லா வித எல்லாருக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், பகவான் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி, வாங்கோ நாம எல்லாம் நாராயணன் போவோம்னு பேசிட்டு இருக்காளாம். அப்ப பெருமாள் ஏதஸ்மிங்கரே விஷ்ணு உபயாதோ மகாத்மிதி சங்கசக்கரகதாவாணி வீதவாதா ஜகத்பதி. இவாள்லாம் பேசிட்டு பெருமாள்கிட்ட போனா நல்லா இருக்கும்னு அப்படி நினைச்சுட்டே இருக்கே பெருமாள் விட்டாராம். பெருமாள் வருடத்துல வராராம், வரும்போதே எப்படி வர்றார் அப்படிங்கறத வால்மீகி வர்ணிக்கிறார். உபயாதா தானே வந்தாராம், வலுவில் வந்தாராம் பெருமாள். ஒருத்தர் கூட்டு இந்த ராமகிருஷ்ணன் நாம கோயிலுக்கு வந்து சேவிக்கிறோமே, சில பேர் சில ஊர்ல புறப்பாடு பெருமாள் வீதியில வருவார், எதுக்கு வீதியில வராருன்னு சொன்னா, ஆற்றுல வயசானவாள்லாம் இருப்பா, அவளுக்கும் நாம தரிசனத்தை கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இந்த வீதி புறப்பாடுன்றதெல்லாம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பெருமாள் வீதியில வரார் அப்படிங்கறதே இதுக்காக தான். அந்த மாதிரி நம்மளுக்கே வர தேவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா பாவம், அவள்லாம் எவ்வளவு நல்லவா, பெருமாள் தான் அவளெல்லாம் அந்தந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு, அவளுக்கு ஒரு கஷ்டம் வரச்சே பெருமாள் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா உபயாதகா தானே வராரா, மகாத்யுதி தேஜஸ் ஒரு 1000 சூரியன் சேர்ந்தா என்ன பிரகாசம்? இந்த கால இந்த சம்மர் சீசன்ல ஒரு சூரியனே நம்மளால தாங்க முடியல. 1000 சூரியன் இருந்தா என்ன தேஜஸ் எவ்வளவு பிரைட்டா இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தாங்க பெருமான். சங்க சக்கர கதாபாணிஹி, சங்கம் சக்கரம் கதை வில்லு வாழ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாரான். என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு கதை சொன்னாதான் புரியும். ஒரு பேஷண்ட் ஒரு ஆற்றுல இருந்தா, அப்பா பேஷண்ட்டு பையன் வந்து ஃபோன் பண்ணார் டாக்டருக்கு, இந்த மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, டாக்டர் ஆற்றுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே ஆற்றுக்கு வந்து பார்த்தா டபுள் சார்ஜ் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா, சரி பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு அழைச்சின்னு வந்தேன். டாக்டர் உடனே டாக்டருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறேன், காரில் தான் வருவேன், கார் சார்ஜையும் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் கேட்டாரான். சரி தரேன் நீ வா ஆற்றுக்கு, அப்பாவை பார்த்தா போகிறோம், எனக்கு சரி பண்ணா போகும் அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட அந்த பையன் ஆத்து வாசல்ல வந்து இறங்கினார். கார்ல இருந்து இறங்கவே இல்லை, காரையே பீ பார்த்துட்டே இருக்காரு. அந்த பையன் வந்து கேட்டான், என்னடா இது காத்துக்கு வந்தாச்சு அப்பாவை பார்க்கறதுக்கு பதிலாக கார் உள்ளே நோ பார்த்துட்டே இருக்கிறே அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை வந்தேன் ஸ்டெதஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரான். அந்த மாதிரி ஏமாளியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் எப்ப பாரு சங்க சக்கர இதா பண்ணியா, யாராவது காப்பாத்துன்னு டக்குனு கேட்டுற போறாடா அப்படின்னு டாக்டர் மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி சங்க சக்கரத்தை கையிலேயே வச்சுட்டு திரும்பி வரான் பெருமாள். சங்க சக்கர கதாபாணி பட்டு வசதியான பட்டு, காசி பட்டு, காஞ்சி பட்டு மாதிரி நல்ல பட்டு, துபாபூர் பட்டு இல்லாம 10,000 ரூபா பட்டு போட கட்டின்னு வந்தான் பெருமாள். 10,000 ரூபா பட்டு வேஷ்டி கட்டின்னு வந்தேன். கட்டின்னு வந்து கேட்கிறேன், உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் பெருமாளுக்கு தெரியும். தெரிஞ்சு வந்த உடனே பயம் தியகத பத்ரம் மகா ஹிதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமான்யம் சமித்ரஜாதி பாந்தவம். பயத்தை விட்டுருங்கோயில் அபயம், பெருமாளுக்கு கை வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு சீனிவாசர் கோயில் வரதன் ரங்கநாதன் தேவநாதன் எல்லா பெருமாளையும் இப்படி தான் வச்சுட்டுருப்பா, இதுக்கு என்ன இருக்கனா பயப்படாதப்பா. அது சில சில திவ்யதேசத்தில் கையிலேயே எழுதியிருப்பா, மாஷிஷா அப்படின்னு எழுதியிருப்பா. இந்த கீதை சரமஸ்லோகம் இருக்கு, அதை எழுதியிருப்பா கையில். அதனால அபயம் அந்த கைக்கே அபயஹஸ்தம் தான் பேர், இப்படி வச்சுட்டு வரத ஹஸ்தம்னு பேர். இந்த கை இப்படி இருக்கும் சில பெருமாள்கிட்ட, அந்த பெருமாள் இப்படி வச்சுட்டு இருக்கட்டே, எதுக்குன்னா பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் வந்துட்டேன் இனிமேல் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான். இனிமேல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ஷேமம் தான், பயம் அப்படிங்கறதே கிடையாது. நான் எல்லாரையும் இந்த மனுஷ அவதாரம் பண்ணி மனுஷனால தானே உனக்கு மரணம் ஏற்படணும். ஏன்னா ராவணன் வந்து என்ன பண்ணான்னா, எல்லா தேவர்கள்னால எனக்கு இது மரணம் கூடாது, யக்ஷர்கள்னாலும் கூடாது, கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் பன்னகர்கள் பதகர்கள் இவாழ்னாலும் மரணம் கூடாதுன்னு கேட்டவன் மனுஷியால மிஸ் பண்ணிட்டான் அந்த லிஸ்ட்ல. ஏன் மிஸ் பண்ணானா, வான்கடாதான் மிஸ் பண்ணானா, மனுஷியால்னா டுபாபூர் இவாழ்லாம் பலமே இல்லாதவா, என் பலத்துக்கு முன்னாடி இவாழ்லாம் என்ன எந்த மூளைக்குன்னு நினைச்சு அந்த கர்வத்தோட அதனாலதான் அது அதனாலதான் பெருமாள் தான் மனுஷனா வந்து ஏன் தானே தன்னோட அயோத்தியா சேனையை கூட்டின்னு போனாமல் ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கு இல்ல, அவன் எதை சீப்பா நினைச்சானோ அதை வச்சுட்டே அவனை அடிக்கணும். குரங்கையும் மனுஷாலையும் சீப்பா நினைச்சானோ இல்லையோ, குரங்கு முசுன்னா கரடி, கரடி ஜாம்பவான்லாம் கரடி, கரடி கேங்கு, அவர் நிறைய கரடி கோஷ்டியை கூட்டின்னு வந்தாரு. இந்த இதுல இந்த இவாளை வச்சுட்டு ராவணனை சம்ஹாரம் பண்றான். சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, ராவணனை அழிக்கிறதுக்கு முன்னாடி ராவனுடைய மானம் அழித்து நின்ற, ராவனுக்கு என்ன மானம், மனுஷன்லாம் ஒரு பயலான நினைச்சிட்டு இருந்தானோ இல்லையோ, அந்த தன்மானத்தை அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த மனுஷன அவதாரம் பண்றேன்னு சொல்லி இப்ப தேவனத்தை சொல்றேன், நான் மனுஷன அவதாரம் பண்றேன், நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் இனிமேல் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லி. எப்படி பாத்துட்டு போறேன், இங்கேருந்தே சக்கரத்தை விட்டு அடிக்க போறேன் அப்படின்னா, இல்ல இல்ல நான் மனுஷன அவதாரம் பண்ண போறேன், மனுஷன அவதாரம் பண்றது மட்டும் இல்லாம தர்மத்தை காப்பாற்ற போறேன், தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக 11,000 வருஷம் இருக்க போறேன் பூலோகத்துல அப்படின்னு சொல்லி பத்தியாமி மனுஷலோகே பாலையின் ஜீவனம், மனுஷலோகத்திலே இருந்து இப்ப தர்மத்தை காப்பாற்ற போறேன்றது சொல்லிட்டார். அது மாத்திரம் சொல்றது இல்லாம, இந்த மனித பிறவிங்கிறது சாக்கடையான பிறவி எல்லாருக்கும். மற்றவாளுக்கும் தேவர்கள்லாம் இங்க பூலோகத்துக்கு வந்தான்னா அவன் காலெல்லாம் படாது. அதனால மனுஷ பேர் இருக்கிறது ரொம்ப நீச்சம். அதனால தேவர்கள்லாம் தான் பிறக்க மாட்டேன், நீர் பிறக்கோ, விஷ்ணு புத்திரத்தமாகட்டன், நீர் முதல்ல பிறந்துரும் அப்படின்னா உடனே பிரம்மா பார்க்கற, பெருமாள் மாத்திரம் பிறக்கிறார், நீங்கள்லாம் என்னடா மேலேருந்தே வெறுமை டிவி பார்க்கலாம் இருக்கீங்களா, நீங்களும் இறங்கி உழைங்கடா அப்படின்னு சொல்லி, நீங்கள்லாம் முதல்ல வானராடா பிறந்தோம்னு சொல்லி ஹனுமார் வாயு வம்சமாகவும் நலன் இளம் இவாள்லாம் சுக்ரீவன்றவன் வந்து சூரியனோட அம்சமாகவும் வாலிக்கிறவன் இந்திரனோட அம்சமாகவும் பிறக்கிறா, இவாள்லாம் வானராள் முதல்ல பிறந்துடுறா. அதுக்கப்புறம் திவ்ய பாயசம் இந்த யாகம் நடந்துட்டே இருக்கே கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கிளப்பிட்டா, இந்த பாயசத்திலேருந்து ஒரு திவ்ய புருஷன் தோன்றினான். அவன் யாருன்னா பெருமாளை தான் வந்தார் அப்படின்னு சொல்லி தெய்வா வியாக்கியானம் பண்றா. இந்த திவ்ய புருஷன்றவன் அக்னி மாதிரியே இருக்கான், அக்னி எப்படி தகதகன் பழி பளபளன்றதுமா, அந்த மாதிரி இருந்து ஒரு டம்ளர் ஃபுல்லா டம்ளர்ல சொம்பு ஃபுல்லா பாயசத்தை எடுத்துன்னு வந்தானா. பாயசத்தை எடுத்துன்னு வந்து தசரதத்தை கொடுக்கறச்சே தசரதன் கேட்கறான், பகவன் சுவாகத்தம் தேஸ்தும் கிமகம் பெருமானிட்டே, கொடுக்க வந்திருக்கான் தசரதன்ட, அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும் தசரதர் கேட்கிறாருன்னா, அவளுக்கு எவ்வளவு தர்மத்துல புத்தி, வந்தவாளுக்கெல்லாம் எதனால பண்ணணும்ன்ற புத்தி தானே தசரதனுக்கு, தவிர தான் வாங்கி போட்டுக்கணும்ன்ற புத்தி கிடையாதான். அதனால அந்த பாயசம் கொடுக்கறவன்ட்ட பாயசத்தை தான் கையில வாங்கிட்ட, கொடுத்த உடனே அவர் சொல்லிட்டார், இது இந்த பாயசம் இதம் பாயசம் இதம் விஷாத்துல பாயசம் தேவ நிர்மிதம், அடையாளானந்த சுவாமியோ கிருஷ்ணாசுவாமியோ வாங்கினது இல்லை, இது இது தேவ நிர்மிதம் பெருமாள்னால பண்ணப்பட்ட பாயசம் இது அப்படின்னு சொன்னார். பிரஜாகரம் பிரதானத்துவம் நீ சாற்றாதப்பா, உன் பாரியானா அனுரூபானாம், உனக்கு உன் பாரியாலாம் இருக்காளே மூணு பேர், கௌசல்யா சுமித்ரா கைகேயின், அவா மூணு பேர்கிட்ட இதை கொடு அப்படின்னு சொல்றா. உடனே எடுத்துன்னு போய் பாயசத்தை கொடுக்குறேன், எப்படி அதை பாயசத்தை கொடுக்குறாருன்னா பாயசத்தையும் எப்படி டிவைட் பண்றாருன்றது முதல் கொண்டு முக்கியமான விஷயம். கௌசல்யாயி நிரம்பி பாயசார்த்தம், கௌசல்யக்கு 50% ஆஃப் தி பாயசத்தை கொடுத்தாராம். பாயசத்துல பாயசம்ன்றது 100% அந்த பாத்திரத்துல இருக்கு, அந்த பாத்திரத்துல இருக்கிற பாயசத்துல 50% கௌசல்யக்கு கொடுத்தார். சரி ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, அர்த்தாதர்த்தம் தது சாப்பி சுமித்ராயை நரணாதிபகா, சுமித்ரைக்கு பாதியில பாதியை கொடுத்தாராம், பாதியில பாத்தீங்கன்னா 25% திருப்பி கொடுத்தார். இப்போ 50% ஆச்சு, 25% ஆச்சு, மீதி 25% பேலன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணாருன்னா, கைகேயிக்கு அந்த கால் பாதியில பாதி கால் அந்த கால்வாசியை கொடுத்தாராம், 12.5% கொடுத்தாராம் கைகேயிக்கு. அது கொடுக்கறதே மட்டும் ராஜா என்ன நடிச்சிருந்தாருன்னா, ததோ புத்திரார்த்த காரணா அப்படின்னு சொல்றா, புத்திரன் புறக்கணும் கைகேயிக்குன்னு நினைச்சிட்டு கொடுத்தாராம். ஏன் அப்ப கௌசல்யக்கு சமுத்திரைக்கெல்லாம் கொடுக்கறதே இந்த நினைப்பு இல்லையான்னா, புத்திரன்றதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்துன்னு ஒரு நரகம் இருக்கான், அந்த நரகத்துல உழாதபடி காப்பாத்துறவன் தான் புத்திரனா. அப்பா அம்மா எல்லாம் மரணம் அடைஞ்சிட்டானா, சிராதம் தேவசம் இதெல்லாம் பண்றவன் தான் புத்திரனா. எனக்கு அப்பா அம்மா இருந்தா அவ சொத்து மட்டும் நான் வாங்கிட்டேன், சாத்த எல்லாம் பண்ணேன், பண்ண என்ன சாப்பிட போற அவளுக்கு அப்படி சேர போறதுன்னு கேட்கறவன்லாம் புத்திரன் இல்லையா. தசரதனுக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்றவன் பரதன் தான். அதனால ததோ புத்திரார்த்த காரணத்து நீங்க வால்மீகி போடுற. அதுக்கப்புறம் திருப்பி 12.5% இருக்கோம், அதே சுமித்ரைக்கே திருப்பி கொடுக்குறாராம். கொடுத்து பாயசெல்லாம் கொடுத்தா, உவாசத்துக்கு தஸ்தத்திர புத்திரோத்பத்தி சிந்தைனவாள் கர்ப்பமானா, கர்ப்பமானா ஆகாய வாழ்க்கை நல்ல சுகப்பிரசமானமே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாராம் தசரதன். அப்படி நினைச்சுட்டே இருந்து 12 மாசம் ஓடிடுச்சு. 12 மாசம் ஆனதுக்கப்புறம் பிரதஸ்தத்வாதிசேமாகே சைத்ரே நாமே சௌ நட்சத்திரே அதிபி தெய்வத்தே சோச்சே பஞ்சசு துவாதிசேமாகே. 12 மாசம் குறப்பிரசவம் கிடையாது, ராமன் 12 மாசம் முழுக்க கௌசல்யோட கர்ப்பத்தில் இருந்து 12வது மாசம் சித்ரா மாசம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது இன்னைக்கு ராமாவதார கட்டத்தில் முதல் விஷயம். சோச்சதம் சேது பஞ்சசு அப்படின்னு ராமன் பிறந்திருக்கிற சமயத்தில் 5 நட்சத்திரங்கள் உச்சமாக இருந்ததுதான். ஒரு நட்சத்திரம் உச்சமாக இருந்தாலே அவன் சிஎம் பிஎம்னு ஆனான். அப்போ 5 நட்சத்திரம் உச்சமாக இருந்ததுன்னா லோகநாயகனுக்கு தான் பெருமாளுக்கு தான் அப்படி அமையும். அதனால 5 நட்சத்திரம் உச்சத்தில் இருந்துதான். சைத்திர மாசத்தில் ஏன் பெருமாள் பிறந்தாருன்னா, சித்திர மாசம் தான் வருஷத்திற்கு முதல் மாசம், தான் தான் முழு முதல் கடவுள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சித்திர மாசம் முதல் மாசத்தில் பிறந்தானா. சில பேர் சொல்லிட்டு இருக்கா தை மாசம் தான் வருஷம் இருக்கு அப்படின்னு சில பைத்தியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, அப்படி இல்லை, சித்திர மாசம் தான் நம்மளுக்கு வருஷம் இருக்கு. அதே மாதிரி நவமி, ஏன் நவமி நவமின்னா 9 திசி, ஏன் அப்படின்னா 9க்கு மேல நம்பர் கிடையாது, 9க்கு மேல 10 தான், 10 1-0 10 தவிர 9க்கு மேல நம்பர் கிடையாதுங்கிறத காட்டுறதுக்காக, தனக்கு மேல யாரும் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக நவமின்ற நட்சத்திரத்துல பிறந்தானா. அப்புறம் புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம், பஞ்சது 5 நட்சத்திரம் சொன்னேன். இது ஆழ்வார்ந்து பவிக்கச்சே வெண்வெளியோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, ஏற்கனவே சூரிய வம்சம் தான் அது, தசரதன் ரகுவம்சம் சூரிய வம்சம், அந்த சூரிய வம்சத்துக்கே விளக்கா தோன்றினான். அந்த சூரியனுக்கே சூரியனோட இன்னொரு போக்கஸ் லைட்டை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேசா இருந்தானா ராமன். அதனாலதான் தேசிகன் சொல்றச்சே தினகர குல கமல திவாகரா. தினகரன்றதே, தினகர குலம்ன்றதே ஒரு தாமரை. அந்த தாமரையை மலர வைக்கக்கூடியதான திவாகரன் சூரியன் ராமன் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். ராமன் புனர்வ சொல்ல பிறந்த அடுத்த நட்சத்திரம் புஷ்யம். புஷ்யத்துல புஷ்யேஜா கிறிஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி. புஷ்யம்ன்ற நட்சத்திரத்துல பரதன் அப்படிங்கிறோம். இப்ப ராமன் பிறந்தா, லட்சுமன் பிறந்தா, பரதன் பிறந்தா, அவளுக்கு பேர் தான் வைக்கல. பேர் தான் நாளைக்கு தான் வைக்க போறாரு வசிஷ்டர். இன்னைக்கு அவதாரத்தோட நம்ம முடிச்சுக்க போறோம். ஆனா பெருமாள் தான் பிறந்தாருன்னு சொல்றதுக்கு இல்லாம ராமன் பிறந்தாருன்னு சொல்றதுதான். பேர் நாளைக்கு தான் வைக்க போறா. அப்படி பரதன் கைகேயிக்கு பிறந்த புஷ்ய நட்சத்திரத்துல பிறந்த இவர் புனர்வசு, இவர் புஷ்யம். அடுத்தது பிரசன்ன தீஹின்னு ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு டைட்டில் கொடுத்தார். குறைக்கிறதே புத்தி தெளிவா இருந்தான். என்ன தெளிவான புத்தின்னா, ராஜ்யம் த அகம்ச ராமஸ்த ராமஸ்ய தர்மபக்த மிஹாரத்தின்னு வசிஷ்டருக்கே பாடம் எடுக்க போறாரு. ராஜ்யத்தை என்ன கொடுக்குறியே, நானே ராமனால் ஆடப்பட வேண்டிய ஒரு வஸ்து. எப்படின்னா இந்த மைக் இருக்கு, இந்த போன் இருக்கு. இந்த மைக்கு எப்படி இந்த போனை ஆடுமான, போனை இது மைக் வந்து ஹேண்டில் பண்ணுமான, இது ஒரு தனி வஸ்து, இது ஒரு தனி வஸ்து, இது ரெண்டுமே நாம ஆடலாமே தவிர மைக்கும் போனும் மாற்றி மாற்றி ஆண்டுக்காது தன்னை தன்னை. அந்த மாதிரி நான் பரதன்ற நானே ராமனால் ஆடப்பட வேண்டியவன். என்ன போய் இந்த ராஜ்யத்தை கொடுத்தா நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரசன்னமான தீ இருக்கிறதுனால புறக்கட்டவே அந்த பிரசன்ன தீ இருந்து தான் பரதனுக்கு. அப்புறம் தார்கே தாதோ சௌமித்ரி வீரே அபிநேரவோ. சுமித்ரிக்கு ரெண்டு பேர், பின் கண்ணியம். அவளுக்கு என்ன லக்ஷ்மணன் சத்ருகன்னு ரெண்டு பேர் பிறந்தா. அயோத்தியாலே ஒரே கோலாகலமா இருந்துச்சு. இன்னைக்கு இன்னைக்கு பேர் வச்சிடலாம், சமயம் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் பேர் வச்சு குடிச்சிடலாம். இன்னைக்கே நல்ல நாளா இருக்கு, இந்த ராமாயணம் ஆரம்பிச்ச நாளா இருக்கு, இன்னைக்கே பேர் வச்சிடலாம். ஏதாவது இந்த அயோத்தியா ரொம்ப கோலாகலமா, வஸ்திரதானம் அன்னதானம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துதான். நடந்தவுடனே பேர் வைக்க ஆரம்பிக்கிறா. பேர் வைக்கிறது ராமன் அப்படின்னு ஏன் பேரு, கௌசல்யா பிறந்தவனுக்கு. லக்ஷ்மணன் ஏன் பேரு, சத்ருகனன் ஏன் பேரு, பரதன் ஏன் பேரு அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு விஸ்தாரமா பார்ப்போம். இன்னைக்கு வசிஷ்டர் வந்த 13வது நாள் பேர் வச்சுட்டார். பேர் வச்சு இவனுக்கு ராமன் பேரு, இவனுக்கு லக்ஷ்மணன் பேரு, இவனுக்கு சத்ருகன் பரதன் பேரு அப்படின்னு பேர் வச்சு முடிச்சுட்டார். நாளைக்கு குசல வாழ் வந்து மேலே கொண்டு கதையை கானம் பண்ணுவா. கவிதா கிங்க சிம்ஹாய கல்யாண சாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. Thank you.